శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి గురుభ్యస్తద్గురుభ్యశ్చ నమో వాకమధీమహే శ్రీమహే చ తత్రాద్యో దంపతి జగతాంపతీ. వందే వృందావనతరం వల్లవీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం యం ప్రవ్రజంతమనువేతమవేతృత్యం ద్వైపాయనో విదహకాతరాజుగానుగా పుత్రేంతి తన్మయతయా తరవోభినేదు తం సర్వభూతహృదయం మునిమానతోస్మి యస్వానుభావమఖిలశ్రుతిసారమేకమధ్యాత్మదీపమతిర్షదాం తమోంధం సంసారిణాం కరుణయా పురాణగు తం వ్యాసూనుపయామి గురు మునీనా నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తతో జయముదీరయేత్. జన్మాద్యసయితోన్వయాదితరతశ్చాధ్యేష్భిజ్ఞస్వరాట్ తేనే బ్రహ్మహృదాయ ఆదికవయే ముఖ్యంతీ యత్సూరయః తేజోవాదిమృదాం యథా వినిమయో యత్ర త్రిసర్గో మృషా ధామ్నా స్వేన సదా నిరస్తకుహకం సత్యం పరం ధీమహి ధర్మప్రోజ్జితకైతవోత్ర వరమో నిర్మత్సరాణాం సతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివదం తాపత్రయోన్మూలనం. శ్రీమద్భాగవతే మహాముని కృతే కింవా పరైరీశ్వర సద్యో హృద్యవరుధ్యతేత్రకృతిభిః శుశ్రూషుభిః తక్షణాత్ నిగమకల్పతరోర్గలితం ఫలం సుఖముఖాదమృతద్రవ సంయుతం పిబత భాగవతం రసమాలయం భూరహో రసికా భువి భావుకాః కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీ నందనాయ చ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః. ఉత్తమమమర్తనమైత్తనోరిడిత్తనివేమిత్తనయాల్ అత్తిరళరక్కన్ముడిపత్తు ముడుపత్తన ఉదిత్తతిరళోన్ మత్తురు మిగుత్తదైర్మైత్తవిణి వైత్తదును మత్తనిడమాం అత్తిగిరి పత్తరు వినయే తొత్తర వరుక్కుమణి అత్తిగిరియే. కంసన్ వైత్తில் நெருப்பெண்ணர் என்ற நெடுமாள் அப்படின்னு சொல்ற மாதிரி கம்சனை சம்ஹாரம் பண்றது கூட கிருஷ்ணாவதாரத்துல பெரிய உத்தேசம் இல்லை போல இருக்கு. கம்சன் வயத்துல நெருப்பு கட்டிக்கிற மாதிரி அவனுக்கு பயத்தை கொடுத்து அவனை சாப்பிட விட்டாமல் அவனை தூங்க விட்டாமல் படாதுபாடு படுத்தியிருக்கான். எத்தனை சத்துக்களை எல்லாம் சாதுக்களை எல்லாம் அவன் வந்து ஹிம்சை பண்ணானோ அது மொத்தத்துக்கும் அவன் பலனை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கார் போல இருக்கு. அதனாலதான் முதல்லயே அஸ்யாத்மாம் அஷ்டமோ கர்ப்பாக ஹந்தா அப்படின்னு எட்டாவது குழந்தை ஒன்னு கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்தி இருக்காரு. எட்டாவது குழந்தை கொள்ளும்னா அட்லீஸ்ட் எட்டு குழந்தை வர வரைக்குமாவது நிம்மதியா இருந்திருக்கலாம். ஆனால் அவன் முட்டாள் அப்படிங்கிறபடினால எட்டு அப்பலேருந்தே அண்டிலேருந்தே நிம்மதியை தொலைச்சுட்டு அண்டிலேருந்தே குழந்தை பிறக்க பிறந்த முதல் குழந்தையிலேருந்தே ஐயோ குழந்தை பிறந்துட்டே ஐயோ குழந்தை பிறந்துட்டேன்னு இப்படியெல்லாம் மனசுக்குள்ள நிம்மதி இல்லாமல் சாந்தி இல்லாமல் தவிச்சிருக்கான். குழந்தை பிறந்தப்புறமும் உடனே அவனை சம்ஹாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அங்க போகக்கூடாதான்னு கோகுலத்துக்கு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு எட்டு வருஷம் பத்து வருஷம் அங்கேயே மறுபடியும் அவனுக்கு நிம்மதி தொலைஞ்சு போச்சு. என்ன எங்கேயோ குழந்தை வளர்றது அப்படின்னு சொல்லிட்டான். உடனே என்ன தெய்வம் கூட போய் சொல்றதே அப்படிங்கிறான். தெய்வம் அப்படின்றதும் பக்தி தெய்வம் கூட போய் சொல்லுவான்னா என் ராஜ்யத்தில் சொல்லும் போல இருக்குங்கிறான் அவன். ஒரு சமயம் யசோதை பிராட்டி சொல்றான், கண்ணனை காது குத்துறதுக்கு கூப்பிடுறான், நீ வா காது குத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எப்படி கூப்பிடுறான் கண்ணனை துரத்தின்னு போறான். கண்ணன் இப்படி இப்படி ஓடின்னு இருக்கான். இப்ப யசோதை பிராட்டி சொல்றான், ஏண்டா இப்படி படாபாடு படுத்தின்னு இருக்கேன், எப்ப பார்த்தாலும் போய் சொல்லின்னு இருக்கேன், கூட்டா எது கூட்டாலும் வரமாட்டேங்கிறேன் அப்படின்னு. நான் இங்க போய் சொல்றேன், நீதான் அன்னைக்கு வந்து நான் வெண்ணை தேடினேன்னு யாரோ சொன்னதை கேட்டு என்னை உரல்ல கட்டினியே. அவன் சொல்றதெல்லாம் சத்தியம் அப்படின்னு நம்புறேன், நான் சொல்றதெல்லாம் மாத்திரம் சத்தியம் நம்ப மாட்டேங்கிறேன், நீதான் இப்படி எல்லாம் என்ன படுத்தின்னு இருக்க அப்படின்னு. யசோதி சொன்னா, அப்படி இல்லடா, முதல்ல இந்த கோகுலம் இருக்கோம் இதுல அசத்தியம் சொல்றவாளே யாரும் கிடையாது. நானும் இங்க வந்த நாள்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன், இந்த ஊர்ல யாருக்குமே பொய் சொல்ல தெரியாது, எல்லாரும் சத்தியம் தான் சொல்லிட்டு இருக்கா. இந்த ஊர்ல வந்து நீ வந்து இப்படி இருக்கிய, மற்ற பேர் சொல்றதுன்னா பொய்னு இப்படி சொல்ற, யாருமே பொய் சொல்லி இது வரைக்குமே நான் பார்த்ததில்லை. இந்த ஊர்ல இருக்கிற யாரும் பொய் சொல்லவே மாட்டார் இந்த மண்ணினுடைய பிரபாவம் அப்படின்னா. உடனே கண்ண சொன்னான், சரி அப்படி சொல்றே இல்ல, அப்ப நான் மாத்திரம் எப்படி பொய் சொல்லுவேன், நானும் இந்த ஊருக்காரன் தானே, இப்ப என்ன மாத்திரம் பொய் சொல்றேன், நீ சொல்றபடியே வா, நான் மாத்திரம் பொய் சொல்றேன் பொய் சொல்றேன் எப்படி சொல்றேன், நானும் இந்த ஊருக்காரன், நானும் பொய் சொல்ல மாட்டேன், இதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாமா. நான் யசோதி சொன்னா, அதுதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு, நீ ஒரு ஊர்ல இந்த ஊர் ஒருவேளை இந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்துருக்கியா இல்ல மதுரையில பிறந்து இங்க வந்துட்டியோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீ சொல்ற பொய்ய பார்த்தா கம்சன் ராஜ்யத்துல எல்லாரும் பொய் சொல்வாளா அப்படின்னு கண்ணன் கப்சி போயிட்டான். இனிமே வாய் திறக்க கூடாது. அந்த மாதிரி நம்ம ராஜ்யத்துல தெய்வம் கூட பொய் சொல்லும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவன் அங்கங்க இருக்கிற குழந்தைகளை எல்லாம் கொல்லணும் அப்படின்னு நினைச்சா, அவனுக்குன்னு சில மந்திரிகள்லாம் இருக்கா, அவளை எல்லாம் கூட்டு வச்சிருந்தான். பூத்தனாலேருந்து ஆரம்பிச்சு கேசி வரைக்கும் பல அசுரர்களை எல்லாம் ஒத்த ஒருத்தரா அனுப்பிட்டு இருந்தான். ஒரு ஒருத்தருக்கும் கண்ணன் ஒரு லீலை காமிச்சு எல்லாரையும் சம்ஹாரம் பண்ண, இங்கிருந்து போறவா யாருமே திரும்பி வரல ஒருத்தருமே, ஏன் போறால் கிருஷ்ண பிள்ளைன் ஒருத்தரும் திரும்பி வரல, யார் போனால் திரும்பி வருவா அப்படின்னு யோசிச்சான். அங்க அக்குரூரர் இருக்க, அதனால பரம பாகவதரா இருக்க, ரொம்ப நல்லவர். கண்ணனுக்கு கம்சனுக்கு வித்த கோஷம் பார்த்துக்கிறவர் ரஷர். மற்றதுக்கெல்லாம் துஷ்டர்களை வச்சிருக்கான் மந்திரிகளை, ஆனா இதுக்கு மாத்திரம் நல்ல பாகவதரா பார்த்து வச்சிருக்கான். ஏன்னா அவளை நம்ப முடியாது. அக்ரூரர் அனுப்பிச்சாதான் கிருஷ்ணனும் வருவான், இல்ல அக்ரூரரும் வருவான், மற்ற பேரெல்லாம் அனுப்பிச்சா இவனும் வரல, அவ போனவாளை பத்தி நியூஸ் மட்டும்தான் வரும், அவளும் வரக்காலும். அதனால ஒரு நாள் அக்ரூரர் கையை பிடிச்சிருந்து, கம்சன் வந்து எனக்காக ஒரு உபகாரம் பண்ணணும், பிருந்தாவனம் போய் கிருஷ்ணனை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்றார். கண்ணனுக்கு தெரியும், நாரதர் வந்து சொல்லிட்டு போயிருக்கார், கம்சன் கிட்ட இருந்து அழைப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். அவருக்கு எல்லாம் தெரியும் போலக்கா, அவர் நாரதருக்கு ஒரு ராசி உண்டு. அவர் கம்சன் கிட்டையும் போவார், கண்ணன் கிட்டையும் போவார், தேவர்கள் கிட்டையும் போவார், அசுரர்கள் கிட்டையும் போவார், எல்லாரும் வர வாங்கோ வாங்கோ அப்படின்னு கூப்பிடுவார். நீ வந்து இப்ப பகன் அப்படின்னு ஒரு அசுரனை பண்ணி பகாரி அப்படின்னு பெயர் வச்சுட்டு இருக்க, நீ அடுத்தது கம்சன் கூப்பிட போறா, கம்சனை கொண்டு கம்சாரின்னு பெயர் வச்சுக்கணும், முரன் ஒருத்தன் இருக்கான் அவனை கொண்டுட்டு முராரின்னு பெயர் வச்சுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சார் வரிசையா. நீ என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்டார் கிருஷ்ணன். ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டு சம்சாரின்னு ஒரு பெயரும் வச்சுக்குமே அப்படின்னா, சரி எல்லாம் உங்க சங்கல்பம் எப்படி நடக்க போறதுன்னு ஒரு தோத்திரம் பண்ணிட்டு போயிட்ட. அக்ரூர்கிட்ட கம்சனுக்கு இந்த எண்ணம் வந்து, அக்ரூரை அனுப்புறேன், நாளைக்கு கிளம்பி போகணும், இந்த தேர் எடுத்துக்கும் போய் கிருஷ்ணனை கூட்டு வரணும், என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா தனுருத்சவம் அப்படின்னு சொல்லுவோம். விற்பெரு விழவும் அப்படின்னு வில் விழா, அதுல எல்லாத்தையும் கூப்பிடணும், அந்த வில்லை யார் எடுத்து நானே தரான் பார்க்கணும், பெரிய வில்லு ஒன்று வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கண்ணனை கூட்டுன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சு சொல்றான். அக்குருவர் அப்படியான ரொம்ப சந்தோஷம் அவருக்கு, நிச்சயம் என்ன நினைச்சிட்டு இருக்கார் அப்படின்னா பிருந்தாவனத்துக்கு போனோம் தான் அவருக்கு ஆசை, தினமுமே நித்தியம் பக்கத்துலானே இருக்கு பிருந்தாவனம், இவர் இருக்கிறது மதுரையில், அங்கிருந்து யமுனா நதி தாண்டி அந்த பக்கம் போனா பிருந்தாவனம், இவ்வளவு போக வேண்டியதுதானே அப்படின்னா போக முடியல இவரா, என்ன காரணம்னா உத்தியோக நிர்பந்தம், நிர்பந்தம் இருக்கச்சு என்ன பண்ண முடியும், லீவு கிடைக்க மாட்டேங்கிறதுங்கிற மாதிரி பிருந்தாவனம் போறதுக்கு அவருக்கு லீவு கிடைக்கல, அதனால கண்ணனை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கவலைதானே. ராத்திரி வேளையில அவர் படுத்துக்கும் போது கம்சனுடைய அரண்மனையில காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி படுத்துக்கும் போது அதையே நினைச்சு பார்த்தான். லப்தாங்க சங்கம் பிரணதம் கிருதாஞ்சலிம் மாம் வக்ஷதே க்ரூர ததே திருசிரபாஹ ததோ வயம் ஜன்ம பிருதோ மகீயசா நைவாதிருதோ யோ திகமுஷ்ய ஜன்ம ததே. நான் என்னைக்காவது கிருஷ்ணனை பார்க்க போவேனா, கண்ணன் என்ன ஆலிங்கனம் பண்ணிப்பானா, நான் கண்ணனை பார்த்து கை கூப்பி தலை குனிஞ்சிட்டு நிற்பேனா, அப்ப என்னை கிட்ட கூப்பிட்டு என் தோளை இப்படி பிடிச்சிட்டு அக்ரூரா அப்படின்னு கூப்பிடுவானா, தத்தோமையும் ஜென்ம பிருதா அப்படி இருந்தா அந்த ஜென்மம் எடுத்தது சபலமா, இது கிடைக்கலையே அப்படின்னா திக் ஜென்ம, இப்படி என்ன ஒரு ஜென்மம் வேண்டியிருக்கு, அதனால இன்னைக்கு நாள் வீணாயிருக்கு, நம்ம பிறந்திருந்தும் இன்னைக்கு கிருஷ்ணனை பார்க்க முடியல அப்படின்னா. அவர் டெய்லி எழுதுறார், நித்திய ராத்திரி 10 மணிக்கு டெய்லி எழுதுறார், இன்றைய நாளும் வீணாயிருக்கும், கிருஷ்ணனை பார்க்க முடியல. இப்படி ஒரு ஜென்மம் வந்திருக்கேன் அப்படின்னு அழுத பத்துலேருந்து 10:30 மணி வரைக்கும் இந்த மாதிரி புஸ்தகத்தை வச்சுன்னு அழுதுட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் தூக்கம். இப்படியேதான் இப்ப வாழ்நாள் போயிருக்கு. நான் வந்து கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா நடக்காது. கிருஷ்ணன் பகவானே வந்து என்னைக்கு சங்கற்பிச்சு என்னை வந்து கூட்டுக்க போறானோ அப்படின்னு நினைப்பேன். அப்படி இருக்கச்ச ஒரு நாள் வந்து கம்சன் கூட்டி இப்படி வந்து நீர் எனக்காக பிருந்தாவனத்துக்கு போய் கண்ணனை கூட்டணும் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. கம்சோ கிருத நீத்ய அனுகிரகம். கம்சராஜா இன்னைக்கு தான் அனுகிரகம் பண்ணாங்க. கை கூப்பிடுற கம்சனை பார்த்து துஷ்டனை பார்த்து கூட கை கூப்பிடலாமா அப்படின்னா பிருந்தாவனம் போன்னு சொன்னாரோ இல்லையோ, யார் பிருந்தாவனம் போய் கிருஷ்ணனை செய்வின்னு சொன்னாரோ அப்போ அவரை பார்த்து கை கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கை கூப்பிட்டு அன்னைக்கு ராத்திரி தூங்கு வேலையா அவர். இத்தனை நாள் மாதிரி இல்ல. அத்தியமே சபலம் ஜென்ம ஜீவிதஞ்ச சுஜீவிதம் எதும் நித்ர பத்ம பத்ராட்சம் விஷ்ணோர்திரக்ஷியாம்யம் முகம். நாளைக்கு காத்தால கண்ணனை பார்க்க போறேனே, இன்னைக்குதான் எனக்கு சபலம் ஜென்ம. கிண்மையா சரிதம் பத்ரம் கிண்மையா தத்தம் தபா. என்ன என்ன மங்களம் பண்ணேனோ என்ன தபஸ் பண்ணேனோ தெரியலையே, எனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் நாளைக்கு ஸ்ரீ கிருஷ்ணனுடைய முகத்தை பார்க்க போறேனே அப்படின்னு அதே நினைச்சுன்னு அந்த சந்தோஷத்திலேயே ராத்திரி முழுக்க தூங்காம இருந்தவர் கார்த்தால் எழுந்து தேரை எடுத்துட்டு கிளம்புற. வழி முழுக்க இதே சிந்தை தான், என்ன என்னன்னு கூப்பிடுவான் கண்ணர், அக்ரூரே சௌக்கியமா அப்படின்னு கூப்பிடுவானா, இல்ல கம்சன் கிட்டே இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறபடினால என்னை பார்த்து கோபிச்சு பாடா முகம் திருப்பி பாடா. ஆனா முகம் திருப்பிக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது, மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு தெரியுமானபடினால அப்படின்னா முகம் திருப்பிக்க மாட்டான். என்னை பார்த்தா பிரேம கம்பீரமான வாக்கினாலே கூப்பிடுவான் அப்படின்னு இப்படி எல்லாம் ஒரே கற்பனை பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்க. அக்ரூர யாத்திரா அப்படிங்கிற அக்ரூர யாத்திரை பண்ண மாதிரி யாத்திரை பண்ணணுமா, திவ்ய தேசத்துக்கு போச்ச பெருமான எப்படி சேவிக்க போறோம். புஷ்யதே யஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே. பெருமாள் போய் சேவிக்கிறதுல ஆனந்தம் இல்லை, எப்படி சேவிக்க போறோம், அதுதான் பெரிய ஆனந்தம். குலசேகரவர் ஸ்ரீரங்கத்துக்கு எப்படி போக போறோம் அப்படின்னு அதே சொல்லிட்டு இருந்தாருன்னு தனியில் இருக்கு. இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு போனாருன்னு தனியில் இல்லை, போனப்புறம் என்ன இருக்கு, ஸ்ரீரங்கத்துக்கு போனாரா பெருமாள் சேவிச்சாரா அப்படிங்கிறது விஷயம் இல்லை. ஆறா அம்பினோடு எம்பெருமான் ஊர் அடைவீன்கள் அப்படின்னு திருவங்கியாழ்வார் சொல்ற. போகிறதுக்காக என்ன ஆசை இருக்கு, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கோ அது பெரிய விஷயம் இல்லை. ஜிஜ்ஞாசா அப்படின்னு பெயர். பெருமாள் சேவிக்கணுங்கிற பெரிய விஷயம் இல்லை, சேவிக்கிற பெரிய விஷயம் இல்லை, சேவிக்கணும்னு ஆசை இருக்கு அது பெரிய விஷயம். தர்மம் செய்யறது பெரிய விஷயம் இல்லை, தர்மம் செய்யணும்னு நமக்கு ஒரு ஆசை இருந்துன்னு வச்சுக்கோங்க அது பெரிய விஷயம் அப்படிங்க. அறம் செய்ய விரும்புன்னு இருக்கார் அது அவையா, தர்மம் செய்யணும்னு ஆசைப்படு. இப்ப தர்மம் செய்யறது அடுத்த விஷயம். தர்மஹா சுருத்தோவா திருஷ்டோவா கதிதா சம்ஸ்மிருதோபிவா அனுமோதித்தோவா ராஜேந்திர குணாதி புருஷம் சுபம் அப்படின்னு தர்மத்தை செய்யறது இருக்கட்டும். தர்மத்தை நினைச்சாலே அது ஒரு சுபம், தர்மத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டாலே அது ஒரு சுபம் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில அக்ரூர யாத்திரா அப்படிங்கிறது நமக்கு காமிக்கிறது. அக்ரூர யாத்திரா அர்ச்சினாதி யாத்திரை திருவேங்கட யாத்திரை அப்படிங்கிற அர்ச்சினாதி யாத்திரை அர்ச்சினாதியில போறோம். அர்ச்சினாதியில போறதுக்கு முன்னாடி அர்ச்சினாதியில போறோம் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கணும், அது ஒரு ஆணவம். எப்படி பகவான் நம்மளை கூட்டு போனோம் அதுக்காக அதெல்லாம் எழுதி வச்சிருக்கான். திருவேங்கட யாத்திரை, திருவேங்கட யாத்திரையில என்னங்கிட்ட ஊர் பெயர் கதையெல்லாம் கிடையாது, கோவிந்தராமன் தான். பாதேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருதம் கச்சதாம் தூரமத்வானம். மலையில் ஏறி ரொம்ப தூரம் போகும்போது மலை ஏற வாழ்க்கெல்லாம் அங்கே மலை ஏறவா எத்தனையோ பேர் ஏறி இருக்காளே, அவருக்கெல்லாம் கோவிந்தராமன் தான் பாதேயம். ஆகா அந்த மாதிரியாக அக்ரூரர் ஆச்சரியமா யாத்திரை பண்ற ஆச்சு பிருந்தாவனம் கிட்ட வந்துருத்து. கண்ணன் எங்க இருக்கான், இந்த பக்கம் இருக்கானா ஆத்துக்குள்ள இருக்கானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க சின்ன காலடி அடையாளம் தான் இருக்கு. கண்ணனும் பலராமனும் விளையாடின அடையாளங்கள் தான் இருக்கான், சின்ன காலடி அடையாளம் இருக்கு. அதுல சின்னதா ரேகைகள்லாம் இருக்கு, சங்க சக்கராதி ரேகைகள்லாம் இருக்கு. தத் தர்ஷன ஆஹ்லாத விருத்த சம்பிரம பிரேம் நோர்துரோ மாஸ்ருகுங்கல குலேக்ஷண ரதாதவஸ்கந்திய சதேஷ்டேஷ்டத பிரபோரமூனி அங்கிரஜாம்சியோ. அத பார்த்த உடனே ஒரு சந்தோஷத்தினால தேர்ல இருந்து குதிச்சாரா அந்த மண்ணு விழுந்து புரண்ட. பகவான் கண்ணனுடைய இதெல்லாம் அங்கிரி ரஜஸ், கண்ணனுடைய அடி பொடியாச்சு அப்படின்னு இப்படி அப்படியும் புரண்டு அந்த ஆனந்தத்தரை கூத்தாடி அப்படியே மறுபடியும் தேர்ல உட்காந்துக்கிறான். இப்படியே போய் அங்க சாயங்கால வேலை ஆயிடுச்சு. கண்ணனும் பலராமனும் அப்படியே விளையாடிட்டு இருக்காள். எல்லாரும் குழந்தைகள் நேர கிடு விடுன்னு போய் கிருஷ்ணன் கிட்ட போய் கை கூப்பி நிக்கிறார். இந்த இடத்துலயே பார்த்துட்டோம், இந்த இடத்துலயே உன் சேவை கிடைச்சிருக்கு, என்ன அக்ரூரா இப்பதான் வரணும்னு தோணித்தா உனக்கு அப்படின்னு கேட்கிறார். எனக்கு தோணித்தது பெரிய விஷயம் இல்ல, உமக்கு இப்பதான் தோணித்தான் இவர் கேட்கிறார் என்ன கூட்டுக்கணும் அப்படின்னு. ஏன்னா நான் நினைச்சின்னு வரலையா, நீர் என்ன கூட்டுக்கிறது தானே, உம சங்கல்பம் தானே, அது இப்பதான் பதிச்சது எனக்கு அப்படின்னு கிருஷ்ணனும் கூட்டுன்னு போய் அவாத்துக்கு கொண்டு போய் நந்தகோபனுடைய கிரகத்தில் அன்னைக்கு சாயங்காலம் தங்குறாரு அக்ரூவர். நந்தகோபன் மதுரையில் என்ன சமாச்சாரம், மதுரையில் மழை பெய்யறதா, ஜனங்கள்லாம் எப்படி இருக்கா, சௌக்கியமா இருக்காளா அப்படின்னு கேட்கிறார். கம்சன் ராஜ்யத்தில் சௌக்கியங்கிறது எதுங்கிற எல்லாரும் எப்படி இருக்குமோ அது இருக்கா. கம்சன் ராஜ்யத்தில் யார் சௌக்கியமா இருக்கா அப்படின்னா ஒன்னும் அக்ரூரா, ரெண்டு வசுதேவர், வேற யாரும் சௌக்கியமா இருக்கும், ஏன்னா பரம சாதுக்கள் இல்லை, எங்க இருந்தாலுமே சௌக்கியமா இருப்பா. மற்றபடி கம்சனோட அப்பா உக்ரசேன இருக்காரு, அவரை கூட பிடிச்சி ஜெயில தான் வச்சான். அவர் ஏதாவது சொன்னாலும் பேசாம இருக்கும், இல்ல நான் பாத்துக்கிறேன். உக்ரசேனர் கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு இவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணல, அவரை பிடிச்சி சிறையில் வச்சுட்டு தான் இவன் ராஜ்ய பரிபாலனம் பண்றான். உக்ரசேனர் உட்பட யாருக்குமே சௌக்கியங்கிறது கிடையாது, என்ன சௌக்கியம் வேண்டி கிடைக்கிறது அப்படின்னா அந்த குழந்தைகளோட கூட சாப்பிட்டான். கிருஷ்ணன் என்ன பண்ண, ராத்திரி படுத்துக்கும் போது நான் இங்க அக்ரூர் மாமா பக்கத்துல படுத்துப்பேன் பலராமன் இப்படி சொன்னான். உடனே அந்த பக்கம் சொல்லுவேன் அக்ரூர சயனத்தில் இருக்கச்ச, இந்த பக்கம் கிருஷ்ணன் அந்த பக்கம் பலராமன். அவர் கண்ணை மூடிக்கிட்டார், இவருக்கு நினைச்சே பார்க்கல இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கல. ஆனந்தத்தில் இருக்கார், நினைச்சு இருக்கார் அப்படின்னு. இந்த குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம், குழந்தை நம்ம கூட வந்து கொஞ்சம் இப்படி விளையாடுறது அப்படின்னா அக்ரூர மேல தன்னுடைய திருவடி அப்படி எடுத்து அப்படி போட்டுண்டு கிருஷ்ணன் சொல்றான், ஏதாவது கதை சொல்லுங்கள் அப்படிங்கிறான். எனக்கு தூக்கம் வரணும்னா ஏதாவது கதை சொல்லணும், ஏதாவது கதை சொல்லும், என்ன கதை சொல்றது, வேணும் மதுரையிலேருந்து ஏதாவது கதை சொல்லும் அப்படின்னு. மதுரையில் என்ன இருக்கு கதை அப்படின்னா, எங்க மாமா இருக்கார், எங்க மாமா கதையை சொல்லணும்னா, அங்க ஒருத்தர் இருக்காராமே, அந்த மாமா எனக்கு என்ன ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிருக்காரா, வெண்ணெய் கொடுத்து அனுப்பிச்சாரா, இல்லை வெண்ணெய் எல்லாம் இங்கே இருந்தா அங்கே போடுது, சரி பக்ஷணம் ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சாரா, உங்க மாமா கதையை தான்ப்பா சொல்லணும், அவர் தான் இங்கே அனுப்பிச்சார், ஏதோ தனுர் உற்சவமா, அவ என்னமோ நினைச்சிட்டு இருக்கார் மனசுல. நானும் சொல்லிட்டேன், யார் யாரோ மனசுல என்னென்னமோ நினைக்கலாம், ஆனா நடக்கிறது என்னமோ பகவத் சங்கல்பம் தானே. கம்சங்கிட்டே சொல்லிட்டேன், நீ மனக்கோட்டை கட்டுவா, கண்ணனை கூட்டு இங்க வர வச்சு வில் உற்சவம் அப்படின்னு பண்ணி தொலைச்சுடுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, நீ நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா யார் வேணா மனோரசம் கட்டலாம், ஆனா சங்கல்பம் என்னவோ பகவான் தான் நடக்க போகுது, உன்னுடைய நடக்க போறது இல்லையா, ஆனா நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்னு அவங்ககிட்டயே நிறைய சொல்லிட்டேன். என்னென்னமோ பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் இந்த கண்ணனை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ கஞ்சன் கருத்தை பிழைப்பித்து அப்படிங்கிற ராண்டா, அவன் கருத்தை பிழைப்பித்து மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானோ அதை பிழைப்பித்துனா பிழையாக்கின்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு பிழைப்பித்து அப்படின்னா அதுக்கு உயிர் ஊட்டி பிழைப்பு கொடுக்குன்னு அர்த்தம். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானோ மதம் மதம் மதம் நினைச்சிட்டு இருக்கான், இவன் கடைசியில் அதான் நடந்தது. இப்போ யார் யார் இருக்கானோ எல்லாருக்கும் மதம் வந்துருக்கு, யார் யார் அனுப்புறானோ எல்லாருக்கும் மதம் வந்துருக்கு. இப்போ என்னமோ முட்டாள்தனமா நினைக்கிறான், இப்படிதான் ஆகட்டும், அந்த குழந்தை அப்படியே இருந்துட்டு இருக்கோ, இப்படிதான் இருக்கோ, இல்லையோ இவனை ஒன்றும் பண்ணலையே, அது அங்கே விளையாடிருக்கு, அப்படியே இருக்கட்டும், இவங்க சௌக்கியமா இருக்கலாம் முடியும், அதை கூட்டிட்டு வாங்க. இங்கே சில பேர் அனுப்புறான், அவனும் போனப்புறம் அப்படியே விட்டுருந்தா முடியும், அக்கூரம் அனுப்பிச்சு அந்த குழந்தைங்க கூட்டுனு வா அப்படின்னு அங்கே போற பாம்பை எடுத்து மடியில் வச்சுட்டான்னு கதை இருக்க மாதிரி, இதான் முட்டாள் முட்டாள் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றது. அப்போ சரி தனு உற்சவம்னா வர வேண்டியதுதான், இப்ப மகாராஜா சொல்லிட்டாரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். மறுநாள் காலத்தால கிருஷ்ணன் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ஏற்பாடாயிடுச்சு. மதுரைக்கு கிருஷ்ணன் போகிறானா, யாரோ ஒருத்தர் வந்திருக்கானா அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே கோபிகாஸ்திரிகளுக்கெல்லாம் ஆக்ரோஷம் வந்துருக்கு எல்லாருக்கும். குரூரஸ்வம் அக்ரூர சமாக்கியானகம். உங்க பெயர் என்ன? அக்ரூரன். யார் பெயர் வச்ச? அக்ரூரன் பெயர் வச்சுக்கணும். சக்ஷுஹி தத்தம் ஹரசே பதாஜ்ஞவதே. யாராவது கண்ணை போய் எடுப்பாளோ, கண்ணை கொடுத்துட்டு அந்த கொடுத்த கண்ணை போய் யாராவது பிடுங்கி எடுப்பாளோ. மாதிரி எங்களுடைய கண்ணான கண்ணனை போய் நீர் பிடுங்கி எடுக்கிறீ, பிடுங்கி எடுக்கிறீரே. இல்ல மதுரையிலிருந்து தான் நாங்க தான் அனுப்பிச்சோம், அங்கிருந்து தான் வந்தா, எங்க ஊர் தான் கிருஷ்ணன். இருக்கட்டும், அதனால கண்ணை கொடுத்துட்டு மறுபடியும் கண்ணை பிடுங்க வரலன்னா அதுக்காக. கண்ணை என்ன இருந்தா விஷயம் வேற, கண் இல்லாத ஜந்துக்கள் எத்தனையோ இருக்குமா இருக்கும், அது விஷயம் வேற. கொடுத்த கண்ணை போய் பிடுங்குவாரோ, அப்ப அதை காட்டிலும் குரூரமான காரியம் ஏதாவது உண்டா? உம்ம சொல்லி பிரயோஜனம் இல்ல, அவரை சொல்லணும். அப்போ விதாத்தா தவன குச்சி தயா. பிரம்மா இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் கூட தயையே கிடையாது. ஏன்னா இப்படி கண்ணனை யார் கேட்டா? இதுக்காக கண்ணனை இங்க வந்து கொடுத்தனுச்சு, கண்ணனையும் எங்க குளத்துல பிறக்க வச்சு எங்களுக்கு கண்ணனையும் கொடுத்து கடைசியில் எங்களுக்கு பிரிக்கிறார் அப்படின்னா அவருக்கு தயங்கிறதை கொடுக்காமே இருந்திருக்கலாமையோ, ஏன் கொடுத்த அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறோம் அப்படின்னு கத்தரா, அக்ரூர்கிட்ட சண்டை போடுறா. குரு துஷ்மசுஸ்வரம் கோவிந்த தாமோதர மாதவேதி. ஒன்னு சத்தம் போட்டு ஒன்னு அழறாளா, கோவிந்தா தாமோதரா மாதவா அப்படின்னு அக்ரூர் எல்லாரையும் சமாதானம் பண்றார். ஆனா யாரும் கேட்கல, மற்ற பேர் வந்து நிக்கிற. கண்ணனுக்காக தேர் தயாரா இருக்கு. நந்தகோபனும் யசோதையும் கண்ணனை விட்டு, கண்ணா நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போகிறீ அப்படின்னா, இல்லம்மா உங்களோட தான் இருப்பேன், திருப்பி வருவேன் திருப்பி வருவேன் அப்படிங்கிறான். இந்த பசங்கள்லாம் கிருஷ்ணா நீ போனியானா நாங்களும் கூட வந்துருவோம் அப்படின்னு, ஆம்பளை பசங்கள்லாம் நாங்களும் கூட வரோம், எங்க போய் அந்த இடத்துக்கு கூட வரோம் அப்படின்னு கிளம்பிடுது. செல்ல சிறுமியர்கள் அப்படின்னு இருக்கிற பெம்நாட்டு பசங்க மாத்திரம் ஓன அருகில் இருக்கு, நிறைய பக்ஷணங்கள்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து தேர்ல வச்சு எங்க நினைவா இதை வச்சுக்கோ, இந்த லட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி, இந்த சீடை வச்சுக்கோ, இந்த முறுக்கு வச்சுக்கோ அப்படின்னு, நினைவா எல்லாத்தையும் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு அங்கேயே கோவிந்தா தாமோதரா மாதவான்னு கத்தின் இருக்கும்போது தேர் அப்படியே வேகமா போக அந்த குருதி மறைய வரைக்கும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அழுதுண்டு. அக்குழுவரர் வேகமா தேரை செலுத்தி வேகமா போற நடுவில் யமுனா நதி வரவே சந்தியாவந்தம் பண்ணணும் தோணி போச்சு அவருக்கு. காத்தால பெருமாள் கிளம்பிட்டார், அங்கிருந்து அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும், தீர்த்தமாடி நதியை பார்த்த உடனே தீர்த்தம் பண்ணணும், சந்தியாவனம் பண்ணணும் அப்படின்னு வைதிகர்களுக்கு தோணும். அதனால கிருஷ்ணன் கிட்ட சொன்னார், கொஞ்சம் இங்கே தேர்ல இருந்துக்கோ, நான் போய் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. சரி நீர் பண்ணும், கிருஷ்ணனுக்கு உமக்கு என்ன அனுஷ்டானம், என்னுடைய அனுஷ்டானம் வேற, கலைஞர்கள் பின் சென்று காணும் சேர்ந்து உண்போம், அதான் எங்களுக்கு அனுஷ்டானம், நீ போய் என்ன பண்றியோ பண்ணும் அப்படின்னா, விடுதும் போய் யமுனா நதியில் தீர்த்தா பாடினார். உள்ள ஜலத்துக்குள்ள இவருக்கு ஒரு அழகான சேவை கிடைச்சுதான். சீவைகுண்ட லோகத்தில் நாகபரியங்கத்தில் நிறைய அனந்த கருட விஸ்வசேனாதிகள் எல்லாரும் இருக்கச்ச, நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்ணச்ச, ஸ்ரீதேவி பூமுகா தேவி நீலாதேவியோடு கூட நடுவில் உட்காந்துருக்கவன் கிருஷ்ணன். இந்த கிருஷ்ணன் தேர்ல இருக்கிற கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன் அப்படியே உட்காந்துருக்காங்க. அத்தனை திகைச்சு போயிட்டார் சீவைகுண்டநாதன். சீவைகுண்டத்தில் சேவை கொடுக்குற பெருமாள் அப்படின்னா அது பரவாயில்ல, சீவைகுண்டநாதன் தானே சேவை கொடுக்கணும். ஆனால் இவன் எங்க அங்கே போனா, இவன் போய் அங்கே போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சட்டன் மேலே எழுந்த. ஒருவேளை தேர்லேருந்து அங்கே போயிட்டானோ என்னவோ அப்படின்னு பார்த்தா, தேர்ல உட்காந்துருக்கான் கிருஷ்ணன். இப்போ தேருக்குள்ள தான் இருக்கான். அடுத்து மறுபடியும் உள்ளுக்குள்ள போய் ஜலத்துக்குள்ள போய் கண்ணை திறந்து பார்த்தான்னா அங்கே சீனிகுண்டநாதன் முதல்ல கிருஷ்ணன் உட்காந்துருக்கானுங்க. பட்டு மறுபடியும் மேலே எழுந்து வந்த. இதெல்லாம் அனுஷ்டானங்கள்லாம் இருக்கட்ட, பிறகு வந்துட்டேன் கரைக்கு. கிருஷ்ணன் பார்க்க வேடிக்கை பார்க்கறதுக்காக, இவனா அவனா கண்ணை கசிக்கின்னு பார்க்கணும், இங்க இருக்கிறவனா அங்க இருக்கிறவன் வேறையா அப்படின்னா, என்ன அக்ரூரரே உடம்பெல்லாம் ரோமா ரோமா கலிசமா இருக்கேன், ஏதாவது ஆச்சரியம் பார்த்தீரா ஜலத்துக்குள்ள, யமுனாதிக்குள்ள என்ன ஆச்சரியம் பார்த்தீர் அப்படின்னு கேட்டா, அக்ரூரர் சொன்னார், யமுனா நதிக்குள்ள பார்த்தது ஆச்சரியம் இல்ல, என் பேர்ல நீ உட்கார்ந்து இருக்கிறது அதுதான் ஆச்சரியம். நீ சீவை கொண்ட நாத, நான் என்னுடைய ஒண்ணும் இல்லாத ஒரு பேர்ல வந்து உட்காந்துருக்கேப்பா, இது பெரிய ஆச்சரியம். நதோஸ்மியகம் துவாகில கேது கேதும் நாராயணம் பூருஷமத்யமௌயம் என்னாபிஜாதாத் அரவிந்த கோஷாத் பிரம்மா விராசீத் யதயேஷ லோகஹ. உன்னுடைய நாபிகமலத்திலிருந்தா பிரம்மா வந்தார், பிரம்மா கிட்ட இருந்தா சகல லோகமும் வந்தது, ஆனால் அப்படிப்பட்டவன் நீ இங்க வந்து என் பேர்ல வந்து உட்கார்ந்துருக்க அப்படிங்கிற பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி சேவிச்சார் ஆனந்தமா. அனுஷ்டானம் எல்லாம் பண்ண தேர ஓட்டின் மறுபடியும் நேரம் மதுரைக்கு வரைச்சு கிட்டத்தட்ட சாயங்காலம் வேலை ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள கூப்பிடுற வரணும் எங்காத்துக்கு வந்து வந்து அங்க தங்கணும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். நான் 100 சமயம் வரேன், இப்ப வரல, பட்டண பிரவேசங்கள்லாம் பண்ணணும், இப்போ மதுரையை பார்க்கணும், நீ ராத்துக்கு போய் உட்காந்துக்கோ, எப்ப வரணுமோ அந்த சமயத்தில் நானே வரேன், என்னைக்காவது ஒரு நாள் அடியனுடைய கிரகத்துக்கு வந்து அனுப்பினேன், எப்ப வரணுமோ அப்ப நான் வரேன், பரம பக்தரா இருக்க, நீ கூப்பிடவே வேண்டாம் நானே வரேன், இப்ப நான் உள்ளுக்குள்ள மதுரைக்குள்ள கொஞ்சம் காரியங்கள்லாம் இருக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அந்த தனுருத்சவம் அந்த இடத்துக்கு எப்படி போனோம் அப்படின்னு, நான் வேணா கூட வரனே, எப்படி போனோம் என்ன வழி சொல்றேனே அப்படின்னா, வழியெல்லாம் எனக்கே தெரியும், நான் அன்னைக்கே பார்த்துட்டேன் அப்படின்னா. என்னைக்கு பார்த்துட்டாருன்னா, நான் ஒரு நாள் பார்த்துட்டேன், இங்கிருந்து போறேன் நினைக்கிற எல்லா வழியும் பார்த்துட்டாச்சு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. இந்த பசங்க மொத்தம் வந்து ஆயர்பாடியிலேருந்து எல்லாரும் சாயங்காலம் அன்னி சாயங்காலம் பட்டண பிரவேசம் அப்படின்னு மதுரைக்குள்ள நடக்குது. இல்ல ஓ ஓ ஓன்னு சத்தம் போட்டு மொத்தம் மாடு மேய்க்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனசுக்குள்ள, அந்த அதே சத்தத்தோடு கூட அதே மாதிரி குரல் கடும் கீதமும் ஆகியங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு. மதுரை நகரத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் காத்துருக்கா எல்லாரும் கண்ணன் வரப்போறான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இங்கதான் நம்ம தேவகி வசுதேவருடைய பிள்ளைதானா, இங்கிருந்துதான் அங்க போயிட்டானா, அங்க இத்தனை நாளா வளர்ந்துருந்தானா, கம்ச மகாராஜாவை எட்டாவது குழந்தை கொண்டதுன்னு சொல்லித்தே அது இதுதானா அப்படின்னு ரகசியம் பேசிட்டு இருக்கான். அதை மாத்திரம் அப்படியே அந்த குழந்தைய பார்க்கணுமே அப்படின்னு கையில அக்ஷதைகள்லாம் வச்சிருந்து, கையில லாஜங்கள் பொடிகள்லாம் வச்சிருந்து அந்த குழந்தைய வரவேற்கிறதுக்காக, வளவெழும் தவளமான மதுரைமா நகரம் தன்னுள் அப்படின்னு ஆச்சரியமா நகரத்துக்குள்ள கண்ணன் உள்ளுக்குள்ள வரா. ஜனங்கள்லாம் வரவேற்கிற கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா கோவிந்தான்னு எத்தனை அழகா இருக்கான் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கா எல்லாரும். அந்த சமயத்தில் நாங்க இல்ல போல இருக்கு அப்படிங்கிற நாராயணியத்துல பட்டத்திரி சொல்ற, நாங்க மதுரையிலிருந்து ஒன்னு சேர்க்க கொடுத்து வைக்கல போல இருக்கு எனக்கு அப்படின்னு இருப்போம். அப்போ இத்தனை பசங்க வந்திருக்கு எல்லாம் வந்திருக்கு, ஒரு மாடு இருந்தா நல்லா இருக்கும்னு கிருஷ்ணா, நம்ம இத்தனை பேர் என்ன பிரயோஜனம், மாடு இல்லையே அப்படிங்கிற மாடு மேய்ச்சா தானே ஒரு ஆனந்தம், மதுரையில் ஏதாவது மாடு கிடைக்குமா அப்படின்னு பாக்குறா. அங்க ஒரு கழுதை ஒண்ணு வந்து கூட ஒரு ரஜகன் ஒருத்தான் வரான் துணி துவைக்கிறான், இந்த ஊர்ல இதுதான் மாடா அப்படின்னு கேட்டுது. இது மாடு இல்ல கழுத வந்திருக்கு, இங்க நல்ல வஸ்திரங்கள்லாம் வச்சிருக்கு, அவங்க கிட்ட போய் நல்ல வஸ்திரங்கள்லாம் கூடு அப்படின்னு கேட்டா. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் டவுனுக்கு வந்திருக்கு, இப்ப கிராமத்து வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்தின்னு வந்திருக்கு, எல்லாம் டவுன்ல வந்தா நாகரிகமா வரணும், எப்படி இருந்தா இப்படி இங்க எப்படி எல்லாம் இருந்துக்கலாம், பட்டாசு போயிட்டா கொஞ்சம் நாகரிகமா போகணும். அப்போ இந்த வஸ்திரங்கள் எல்லாம் கொடு அப்படின்னா மிரட்டினா, என்ன யார் வஸ்திரம் யார் என்ன மகாராஜாவோட தொலைச்சுடுவேன், கிராமத்தை பட்டி காட்டு ஜனங்களை ஒரு ஒரு வஸ்திரத்தை எடுத்து இடுப்புல சுத்தி அதையே கச்சையா கட்டி அதையே தலையில சுத்திக்கணும், அதுதான் உங்களுக்கு முன்னாள் ராஜகோபாலத்தில் மாதிரி உங்களுக்கு போய் இந்த வஸ்திரங்கள்லாம் கேட்கறதா, தொலைச்சிடுவேன் அடிச்சிருவேன்னு கையை ஓங்கினான். கண்ணனுக்கு கோபம் வந்துடும், கையை ஓங்குறதா மரியாதையா பேச வேண்டாம், மகாராஜாவோட இதெல்லாம் மொத்தம் பட்டிக்காட்டு பசங்களாக தலையெடுத்துட்ட காஜாத்து அகரத்து சிரா, தலை இருந்தா தானே பேசுற, உனக்கு தலையே வேண்டாம் அப்படின்னு தலையை துண்டிச்சுட்ட. இந்த ரஜகன் தான் முன்னாடி ராமாவதாரத்துல சீதா பிராட்டியும் பெருமாளையை பத்தி தப்பா பேசினோம், இவன் அன்னைக்கே கொண்டிருக்கணும் படம், உன்னை விட்டுட்டேன் அது ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு, இப்போ இன்னைக்கு பேசினியோ அந்த வஸ்திரத்தை எடுத்து மொத்த குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களாம் போட்டுக்கோங்க, நல்ல வஸ்திரம் உடுத்திக்கோங்க, துணி தைக்கணுமே அப்படின்னா நேர பக்கத்தில் ஒரு வாயக்கணும் தைக்கிறவங்க ஒருத்தன் இருக்கான், அவங்க கிட்ட போய் இந்த துணியை தைச்சு ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு, ரொம்ப ஆனந்தமா இருக்கும், துணி ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அவன் துணியெல்லாம் அழகா தைச்சு கொடுக்குற ஆச்சரியமா வஸ்திரங்கள்லாம் உடுத்திருந்தார். நேரம் அப்படியே போனார், வெறுமா பட்டண பிரவேசம் பண்ணார்னா இருக்காது, ஒரு மாலை இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சான். அங்க மாலாக்காரர் ஒருத்தர் இருக்காரா, அவர் நித்தியம் மாலையெல்லாம் எடுத்து தொடுத்து பூ கட்டி ஒரு மாலைய அந்த இடத்துல மாட்டிடுவார், இது கிருஷ்ணனுக்கு அப்படின்னு. அந்த காலத்துல ரொம்ப பிரசித்தம் கிருஷ்ணன், அங்க வளர்ந்தானே தவிர அவன் புகழ் எல்லா இடத்துலயும் பிரசித்தம், அந்த குழந்தை அழகா இருக்கு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும், அதனால இந்த கண்ணனுக்கு ஒரு மாலை அப்படின்னு எடுத்து எடுத்து வச்சிருவாராம். அதுக்கப்புறம் இவர் மற்றவருக்கு கொடுப்பார். எனக்காக ஒரு நாள் கண்ணன் வந்தான்னா அவனுக்கு நேரம் கொடுக்கதெல்லாம் அப்படிங்கிறதுக்காக. நேரம் கண்ணனும் பலராமும் அவன் முன்னாடி போய் நிக்கிறார். பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷத்தினால் அந்த மாலையை நானே போட்டு விடுவேன் அப்படின்னு கண்ணனுக்கு ஒன்று பலராமனுக்கு ஒன்று அழகா போட்டு கொடுக்கிறான். பிரசாத பரமோநாதம் மம கேகம் உபாகதம் தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி த்யாக மால்யோபஜீவனஹ. கிருஷ்ணனா யார் அப்படின்னா சாட்சாத் சர்வேஸ்வரன் சிவபதி அவதாரம் என்றுக்கான மகர்ஷிகள்லாம் சொல்லுவான். கிருஷ்ணனா யார் அப்படின்னு கேட்டான், பகவானுடைய தயை அப்படின்னு ஒன்று சொல்லியோ, ஜீவர்கள் கிட்ட அவர்கள்லாம் உஜ்ஜீவிப்பிக்கணும் அப்படின்னு ஒரு தயை இருக்கொல்லியோ, அந்த தயை தான் கிருஷ்ணன் அப்படின்னு சுவாமி தேசிகன் மாதிரி இருப்பெல்லாம் சொல்லுவா. தயை தான் ஒரு அவதாரம் எடுத்து வந்தா அந்த அவதாரம் தான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவா. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒண்ணுமில்லாதவனுக்கு பகவான் பண்ற அனுகிரகம் இருக்கொல்லியோ, அந்த அனுகிரகம் தான் கிருஷ்ணன். பிரசாத பரமோ நாதம் ஏன் அப்படின்னா எங்காத்துக்கு வந்திருக்காரு, மம கேகம் உபாகதம், எத்தனை அனுகிரக புத்தி இருந்தா எங்காத்துக்கு வந்திருக்கணும், கோயிலே தானே இருக்கணும், இல்ல வேற மலை மேல இருக்கணும், இல்ல பத்ரிகாசிரமத்தில் இருக்கணும். நாங்க இருக்கிற இடத்துல அதுவும் எங்க ஆத்துக்கு தேடி வந்து இருக்கான்னா அனுகிரகம் தவிர வேற கிடையாது. பகவத் அனுகிரகம் தான் கிருஷ்ணன். தன்யோகம் எப்படிப்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கேன், அர்ச்ச ஈஷ்யாமி, நான் மாலை கொடுத்து அர்ச்சனை பண்ண போறேன் அப்படின்னு நான் ஆத்துக்கு பிரமாணம் வந்துக்கன்னா நான் அர்ச்சனை என்ன பண்ணுவேன். இப்படி சொன்னதுதான் யாரு அர்ச்ச ஈஷ்யாமி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு யோகியத வேணும் மூலியம். நீர் என்ன மந்திரங்கள்லாம் படிச்சிருக்காரு, அன்னைக்கு காங்கேயம் பண்ணிருக்கிறார், அர்ச்சிஷ்யாமின்னு யார் சொன்னான்னா, மால்யோபஜீவன மாலை வித்து பழைக்கிறவன் சொல்றான் அர்ச்சிஷ்யாமி அப்படின்னா. அப்படி ஒரு அனுகிரகம் பகவான் பண்றான். அவனவன் ஸ்வதர்மத்தினாலே பகவான் அர்ச்சனை பண்ணுவான், வேற ஒன்னும் பெருசா ஒன்னும் பண்ண வேண்டாம். துலாதாரர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், கடையில விற்கிறவர். மகாபாரத்தில் அவருடைய சரித்திரம் விஸ்தாரமா இருக்கு. அவர்கிட்ட போய் தர்மத்தை கேட்டுக்கோங்கோ அப்படின்னு அனுப்பிச்சுட்டா. உடனே இந்த பரம வைதிகரானவர் விடுபடு நேர வர்றாங்க. தர்மத்தை கேட்டுக்கணும்னா யார் அப்படின்னா கடையில விற்கிறவன். இவருக்கா தர்மங்கள்லாம் தெரியும் அப்படின்னா, உங்களுடைய தர்மத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டார். இந்த துலாதர சொல்ற அந்த தராசு இருக்கு இல்லையா, அது எப்படி சமமா இருக்கோ அந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே சமமா பாவிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு பல தர்ம சூக்ஷங்களை உபதேசம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. அதனாலே ஸ்வதர்மம் அப்படிங்கிறது முக்கியம். ஸ்வதர்மங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, பகவான ஆராதனம் பண்ணணும் ஸ்வதர்மத்தினாலே அப்படிங்கறதா ஸ்வதர்மத்தினுடைய முக்கியமான சுரூபம். அது இல்லாம ஸ்வதர்மம் யாரும் பண்ணுவா? எனக்குன்னு என்ன டியூட்டி இருக்கோ அது ஆத்திலையா இருக்கட்டும், கிரகஸ்தனா இருக்கணுக்கு கிரகரட்சணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஆபீஸ்ல போறவனுக்கு ஆபீஸ்ல போய் அங்க செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது மாதிரி அங்கங்க பலருக்கும் பல வேலை இருக்கு. ஸ்திரீகளுக்கு அவளுடைய தர்மங்கள் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே ஸ்வதர்மம். ஸ்வதர்மம் எல்லாமே பகவானுக்கு செய்கிற பூஜனை, எந்த ஸ்வதர்மம் பண்ணாலுமே. அதனால இந்த மால்யோப ஜீவனன் கண்ணனுக்கு சேவை பண்றான் நான் நித்தியமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னா, கிருஷ்ணனே நேரம் வந்து அந்த மாலையை வாங்கிக்கலாம். அவனும் கொண்டாட அங்கிருந்து அதுக்கு அடுத்து சந்திரம் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு டீ போயிட்டு இருக்கான். அங்க ஒருத்தி சந்திரம் இழைச்சு அந்த சந்திரத்தை எடுத்துட்டு போறான் கம்சனுக்காக. ஒரு குப்ஜா முதுகெல்லாம் வளைஞ்சிருக்கு, பார்க்கறதுக்கே கோரமா இருக்காங்க. கண்ணன் வந்திருக்கானுங்கிறது கேட்ட உடனே கண்ணனை பார்க்கணும்னு அவளுக்கு ஆசை, இந்த சந்தனத்தை கண்ணனுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு பயம், இவன் முன்னாடி வந்தா எல்லாரும் வெய்வாரம் அந்த ஊர்ல மதுரையில். நாங்க ஒரு காரியமா கிளம்பிட்டு இருக்கோம், நீ ஏன் முன்னாடி வர, எதிர்க்க ஓரம் அப்பால போ அப்படிங்கிற ஒரு அசுப சொக்கணும். இவன் எதிர்க்க வந்தாலே, ஐயோ நான் கிளம்பிட்டுருக்கேன் எதிர வந்துட்டியா, என் காரியம் நடக்க போறதோ அப்பால் உடனே கூட்டா இருக்க அப்படிங்கிற எல்லாருக்கும் பயந்து பயந்து நடக்கிறாங்க. அப்படின்னா யார் கண்ணையும் படக்கூடாது, ஓரமா போய் யாராத்துலேருந்து யாராவது கிளம்புறாளா இல்லையா, காலங்காத்தால 6 மணிக்கு உம்மூஞ்சிலியா முடிக்கணும். இங்கேயும் அந்த தெருவில் போறதானே, உன் தெருவோட அப்படியே போகணும், பின்பக்க வழியா போக வேண்டியதானே, இங்கேயும் வர அப்படிங்கிற. அப்படி இருக்கும்போது அந்த கண்ணன் கிட்ட போய் நம்ம எப்படி நிக்க முடியும், இவர்களே எதிர் வரக்கூடாது அப்படின்னா. அப்ப பெருமாள் புறப்பாடும் போது எதிர்க்க வந்தா வெறும் விடுவாடா, அதனாலே மர ஆனா பார்க்காம இருக்கவும் முடியல, ஆசையோ பெரியது. அதனால என்ன பண்றான்னு கேட்டான், மறைஞ்சி நிற்கிறான் ஒரு ஆத்துக்கு பின்னாடி, மெதுவாக மறைஞ்சி நின்று அங்கிருந்து அந்த குழந்தையுடைய முகத்தை இப்படியாவது பார்க்கணும், இந்த சந்திரத்தை கொடுக்க முடியவோ முடியலையோ தெரியல, அந்த முகத்தை பார்த்தாலாவது ஒரு சந்தோஷம் இருக்குமே அப்படின்னு நினைச்சு மறைஞ்சிருந்து எட்டி பாக்குறாள். கண்ணன் அப்படியே தெருவுல வந்துன்றதவன் திடீர்னு எல்லாரையும் விட்டுட்டு நேரம் அவன் முன்னாடி போய் கையில் இடுப்புல கை வச்சு நிக்கிறான். அவன் எந்த இடத்துல இருக்காளோ அங்க போய் முன்னாடி போய் நிக்கிறான். பசங்கள்லாம் கிட்டு ஓடி வருது. இன்னும் இது என்னது, இது கையில என்ன வச்சுருக்கு, என்னது? ஆச்சரியமான சந்தனம், சுகந்தமே தத்து ராஜா இருக்கும் ருச்சிதம் ருச்சி தானே. சந்தனத்தை எடுத்து பார்க்கறான், சுகந்தமே தத்து நல்ல வாசனையா இருக்கே அப்படின்னா, இதை பாருங்க அடுத்து ஒன்று காமிக்கிறான். ஓ இது அதை காட்டு விசேஷம், ராஜா இருக்கும் கம்சராஜாவுக்காக எடுத்துன்னு போறான். இன்னொன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது ருச்சிதம், அது ராஜாவுக்கு மேல ஒன்று வச்சிருக்கான். இவ அதுதான் கிருஷ்ணனுக்குன்னு வச்சிருக்கான், நித்தியமே எடுத்து வைக்கிறேன். உடனே அதை எடுத்துக்கலாமா, நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறேன். இது ராஜாவுக்குன்னு சொல்லிட்டு மொத்தமே உனக்கு தான், நாரிய சாந்தம் நமக்கு இறை நல்கின்ன, இந்த சாந்தம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா உன்னை தவிர வேற யாருக்கு, இது மொத்தமே உனக்கு தான். கம்சராஜா கேட்டா பதில் சொல்லிக்கிறேன், அப்படி இல்ல உத்தியோகத்தை விட்டு எடுத்துறேன்னா போகட்டும், நிம்மதியா போச்சு. எனக்கு ஒரு ஆசை, இந்த சந்தனத்தை உன் திருமேனில நான் பூசி விடுறேன் அப்படின்னா, சரின்னு சந்தோஷமா தன் திருமால் போய் காட்டினானா, நாரிய சாந்தம் நமக்கு இணை நல்கன்ன தேரி அவளும் திரு உடம்பில் பூச ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்க அன்று ஏற உருவினாய் அச்சோ வச்சோ எம்பெருமான் வாராய் அச்சோ வச்சோங்கிற திருமாவை காமிச்சு இதுல நீயே பூசி விடு அப்படின்னா அவளே மொத்தத்தையும் பூசி விட்டாளா. ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குன்னு பார்த்துருக்கான். கண்ணனும் என்ன பண்றான், அவளை மெதுவா பிடிச்சு அவளுடைய முகவாய்க்கட்டையில இப்படி நிமிர்த்தறான். அவளை குனிஞ்சின்னு இருக்கா கூனியா, தன் திருவடினாலே அழுத்தி அப்படி மெதுவா அவளை நிமிர்த்தறானா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு திரிபுவன சுந்தரி ஆயிட்டாள். அவளை போல அழகு மதுரையில் யாருமே கிடையாது, அப்படி ஆயிட்டாள். அவளுக்கு அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணிட்டு கண்ணன் கிளம்புறான். கிளம்பி உடனே கண்ணனை பிடிச்சி இழுக்கிறான், எங்க கிளம்பிட்டேன், ரொம்ப அழகா இருக்கியே நீ அப்படின்னா, அழகா இருக்கேன், இந்த அழகு உனக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. இத்தனை நாள் ஒரு பையன் முகத்தில் முடிக்கிற, ஆனால் இப்ப இனிமே போனா ஒரு பையனை என்னை பார்க்காம இருக்க போறதில்லை, எல்லாரும் ஃபாலோ பண்ண போறான், யார் கண்ணு இனிமே நான் முடிக்க மாட்டேன், அவங்க என்னை ஒதுக்கினாலும் ஒருத்தர் முகத்திலையும் நான் இனிமே முடிக்க மாட்டேன், உனக்கு தான் இந்த அழகு மொத்தம், நீ தான் பார்க்கணும் அப்படின்னா, கண்ணன் சொன்னா நீ சொல்றதெல்லாம் சரிதான், பக்கத்துல பலராமன்னா இருக்க, இப்ப போய் வஸ்திரத்தை பிடிச்சு வச்சு ஆத்துக்குவா அப்படின்னு கூட்டுன் இருக்கேன், அப்புறம் நான் வரேன், நீ ஆத்துக்குள்ள போ, கதவு தாப்பாடு போட்டுக்கோ, யார் வந்தாலும் திறக்காத, நானே வரேன், தாப்பா போட்டிருந்தா கூட எப்படி வரணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால ஒரு பையன் வந்தாலும் கதவை திறக்காத, அங்கே இருந்துட்டு இந்த அண்ணா இருக்கார் பக்கத்தில் நாலு பேர் பார்த்துட்டு இருக்கார், இப்போ போய் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காத, இப்படி கை கூப்பிட்டு யாருக்கும் தெரியாமல் போயிட்டு அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு அவளும் கிட்டக்குள் போயிட்டான். அவள் கிரகத்துக்கு போய் கதவு சாத்தியப்பட்டா பின்னாடி ஒரு சமயம் கிருஷ்ணன் அவளுடைய கிரகத்துக்கு போய் ராத்திரி அவளோட சந்தோஷமா இருந்தான்னு பாகவதர் அழகா கதை. யார் யார் என்னென்ன கேட்கிறாளோ அவளுக்கு அதை கொடுக்கறது தானே, இவன் என்ன கேட்கிறாளோ அவளுக்கு அதை கொடுக்கணும். இப்படி அவளுக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு நேர போக தனுர் எங்க இருக்கு, வில்லு எங்க இருக்கு அப்படின்னா, வில்ல காமிக்கிறாள். அந்த வில்ல எடுத்து நான் ஏத்த முடியுமா அப்படின்னா, எடுத்து நானே தர ராமாவதாரத்துல எத்தனையோ பெரிய வில்ல, இதை காட்டிலும் படா வில்ல எல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இடத்து கேள்வி அப்படி எடுத்தான். வில்ல எடுத்து முறிச்சு அது முறிஞ்சுது, ஒண்ணும் இல்ல, வில்ல எடுத்து நானே தரதெல்லாம் கிடையாது, கொண்டா அந்த வில்ல அப்படின்னா, இந்த பசங்க எல்லாம் வில்லு விளையாடும், இது வில்லு நல்லா அழகா பண்ண நல்லா கோத்து வச்சு மூங்கில் பெரிய மூங்கில எடுத்து அதை எடுத்து வில்ல கட்டி, டே எனக்கு கொஞ்சம் வில்லு கொடுறா அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, நான் கஷ்டப்பட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த பையன் பார்த்து வேற எடுத்து உடச்சு போட்டு இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு, அந்த மாதிரி என்ன பெரிய வில்லு உற்சவம் அதை எடுத்துறேன்னா உடச்சு போட்டு, விற்பரு விழவும் கஞ்சனும் மல்லனும் வேடமும் பாதலும் வீழம் விஷயம் சொல்ற, இங்க வில்லு முடிச்சு போட்டு உடனே வில் சத்தம் கேட்டுதான் நேர கம்சனுக்கு, என்னவோ சத்தம் கேட்கறது அப்படின்னா, மகாராஜா நீங்க வச்சிருந்து வில்லுதான் அது, வில்லு முறிஞ்சு போயிடுது, கண்ணன் வந்துட்டானா அப்படின்னா, வந்தாச்சு இப்ப வந்துருவானா, ராத்திரி வேலை ஆயிடுச்சு, இப்போ நாளைக்கு பாத்துக்கலாம் கிருஷ்ணன், இனிமே எது வேணாலும் நாளைக்கு பாத்துக்கலாம், அப்படி ராத்திரி படுத்துக்கலாம் அப்படின்னுட்டான். எதுக்காக? இல்லை கிருகனும் போய் காரியத்தை முடிக்க வேண்டியதுதானே அப்படின்னா, அந்த படவை நீ ராத்திரி தூங்க மாட்டான். இத்தனை நாள் ஆச்சு இல்லையா? அவன் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அன்னைக்கு ராத்திரி கம்சன் தூங்கல மாத்திரம் இல்லை, படுக்கையிலேருந்து மெத்தையிலேருந்து கீழே உருண்டு என்னமோ அறக்குறையா சொப்பனங்கள்லாம் வேற வருதான். அத கண்ணன் வரா மாதிரி இவனை அடிக்கிற மாதிரி மேலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்தான். ஆன்னு கத்துறா, உடனே எல்லாரும் ஓடி வரா. என்ன மகாராஜாவுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிறா. என்னமோ பயந்துட்டாரு போல இருக்கு அப்படிங்கிற, உடம்பெல்லாம் நடுங்கிறது கம்சனுக்கு. ஒண்ணும் இல்லை, அவனை போட்டு படாத பாடுபடுத்த. மாற்றாரை மாற்றழிக்க வல்ல அணை அப்படிங்கிற ராணம், மாற்றாரை அழிக்க வல்ல அணை இல்லை, மாற்றாரை மாற்றழிக்க வல்ல வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை காண என்னும் குரங்கும் படையா அடலரக்கர் மானமழித்து நின்ற வென்று எம்பெருமான். அடலரிக்கிற அடல் அறக்கற அழிக்கிறது இருக்கட்டும், அவளுடைய மானத்தை அழிக்கிறான். கம்சராஜா மகாராஜா மகாராஜா அப்படின்னு இருக்காங்க. பயத்துல சாவர பயத்துல பேசலாம், என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். ஜுரத்துல பேசுற மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. ராஜாவுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே அப்படிங்கிற பக்கத்துல இருக்க, யாரும் ராத்திரி தூங்கல. அன்னைக்கு கண்ணன் மாத்திரம் முதலில் வந்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். மதுராம் பிராப்திய கோவிந்தா, கோபிகா ஸ்ரீவன் தூங்கல, மதுரையில் போய் என்னென்ன பண்றான். மதுரையில் இருக்க ஸ்திரீகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். மண்ணால் காத்தால எழுந்திருந்து கிடுகிடுன்னு வேகமா போய் கம்ச மகாராஜாவோட அரண்மனைக்குள்ள போகணும் அப்படின்னா, வாசல்ல யானையை நிறுத்தி வச்சிருக்கான், மதம் பிடிச்ச யானை. இந்த யானை கம் இவனை கொண்டுடணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள போனா மல்லர்கள் இருக்கா. அது யானை, யானையை நிறுத்தி வச்சிருக்கா, யானை இப்படி ஏவி விடுறான். இந்த யானை பாகம் கொடுத்தேன், அம்பஷ்ட அம்பஷ்ட கண்ணன் சொல்றான், பாகா பாகா கொஞ்சம் யானை அப்படி தள்ளி சொல்றாங்களோ உள்ள போகணும் அப்படின்னா, உங்களுக்காக தான் இதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி யானையை ஏவி விட யானையோட கொஞ்சம் விளையாட்டு காமிச்சு அது தும்பிக்கையான பிடிச்சிட்டு இருக்கு. பிடிச்சிட்டு இப்படி ஆட்டிச்சு, இப்போ ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தூக்கி போடும்போது அது கால் வழியா முடியாது, இந்த பக்கமாக வந்துட்டான். மறுபடியும் அவன் சுத்துறது யானை, பக்கத்தில் இருக்க பசங்கள்லாம் கை கட்டினு விளையாடிடுது, எல்லாம் கை கட்டி சிரிக்கிறது எல்லாம் மொத்தம். சக்யா பசியத கிருஷ்ணஸ்ய முகமத்யருணே க்ஷணம் கதயுத்த கிருதாயாச ஸ்வேதாம்போ கணிகாஞ்சிதம். உடம்பு முழுக்க வேர்வை இருக்கான். மதுரை நகரத்து ஸ்திரீகள் இருக்காங்க, பெண் குழந்தைகள், அவளை இப்பதான் புரிகிறது எத்தனை அழகா இருக்கான் பாரு அப்படின்னு வேர்வை தான் இவருக்கு அழகா இருக்குங்க. என்ன பவுடர்லாம் போட்டு வந்தான் நல்லா இல்லை, யானையோட கூட இவன் விளையாடான் பாரு, ரொம்ப அழகா இருக்கு பாரு அப்படின்னு எல்லாம் ஒருத்த கொடுத்த பேசிக்கிறாளா. அப்ப திருப்பி பார்த்து போறோம் விளையாடுறது போறோம் அப்படிங்கிறதுக்காக யானை பிடிச்சி சுத்தோ சுத்துன்னு சுத்தி அது ஆகாசத்துல சுத்தி போட்டு பட்டுன்னு விழ அந்த யானை பாகன் இருக்கானே அவன் பயந்து போய் அவன் ஓடி போக இந்த பசங்களை பிடிச்சி கொடுத்துட்டான். அவனை இவரோட அந்த பசங்கள்ல முதலில் இருக்க பசங்கள்லாம் இவன்தான் படாத பாடு படுத்துறான், யானையை நாங்க பார்க்க வந்தா எங்களை மிரட்டின்னு இருக்காங்க அப்படின்னா அவனையும் பிடிச்சி துவம்சம் பண்ணிட்டு அந்த யானையோட தந்தம் எடுத்து முறிச்சு அதை பலராமன் நான் கையில உன்னை கொடுத்து இதை நீ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய தர்த்தம் தூக்க முடியாம தூக்கணும். அதை தான் கையில் எடுத்து இது எதுக்கு அப்படின்னு பலராமன், அதெல்லாம் நான் சொல்றேன் அப்புறம் எதுக்குங்கிறதெல்லாம். இந்த வச்சு கட்டிலாம் பண்ணணும் நிறையா, அதனால ராதைக்கு கொடுக்கணுங்கிறா. அதை எடுத்து தோளில் போட்டு நேரம் உள்ளுக்குள்ள போறார். உள்ள பார்த்தா ரங்கத்துல மல்லர்கள் நாலு பேர் இருக்கா. கம்சன் ஏற்பாடு பண்ணியிருக்கான், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஆகாரங்கள்லாம் போட்டு சம்பளம் மாசம் மாசம் சம்பளம் கொடுத்து இவர்கள்லாம் மல்யுத்தம் பண்ணணும். அது வேடிக்கை பார்ப்பான், இது அவனுக்கு பொழுதுபோக்கு. வேற ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி நல்லா தும்மு தும்னு இருக்கானே, கட்டி பிடிச்சி சண்டை போட்டான்னா நிறைய பேர் அது சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதுக்கு சேனல்லாம் இருக்கு, அது வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அதே மாதிரி கம்ச மகாராஜா வேடிக்கை பார்க்கறான், மல்யுத்தத்தை வேடிக்கை பார்க்கறேன் அப்படிங்கிறதுக்காக நல்லா சண்டை போடுறாள் அப்படின்னு. இவளுக்கெல்லாம் சம்பளம், இந்த பசங்கள பேசிட்டு இருக்கு, அங்கிருந்து வர பசங்கள்லாம் இன்னும் பெரியவாளா சில பேர் வந்திருக்கா, என்ன அழகா சண்டை போடுறா அப்படின்னு ட்ரைனிங் எடுத்திருக்கா. கம்ச மகாராஜா சம்பளம் தான் கொடுக்குறானா, என்ன சம்பளம் கொடுக்குறானா, எதுக்கு சம்பளம் கொடுக்குறான், சண்டை போடுறதுக்கு சம்பளம் கொடுக்குறானா, சண்டை போடுறதுக்கு சம்பளம் கொடுக்குறானா, எங்காத்துல எங்காத்து மாமி சம்பளம் கொடுக்காம சண்டை போடுறாளே அப்படிங்கிறான். ரொம்ப நல்லா போடுறா, இதுக்கு சம்பளம் வேறையா அப்படிங்கிறான். அப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கான், பிரதானமா ரெண்டு பேர், இன்னும் அப்பிரதானமா ரெண்டு பேர் நேர ரங்கத்துக்குள்ள குதிச்சு பார்த்தா கண்ணன் பார்த்தா மல்லம் கத ரங்கம் கதா சாகிரஜா மல்லானாமசனிஹே ரிணாம் நரவரஹா ஸ்திரீநாம் ஸ்வரோ மூர்த்திமான். அழகான ஒரு ஸ்லோகம் சொல்ற. ஒருத்தரும் ஒவ்வொரு திருஷ்டியில பாக்கிறான் கண்ணனே. மல்லர்கள்லாம் இடி வந்து விழுந்த மாதிரி நினைக்கிறாங்க. மனுஷர்கள்லாம் சச்சாத் புருஷோத்தவன் வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரா? ஸ்திரீகள் எல்லாம் மன்மதன் வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரா? விஷ்ணிகள் எல்லாம் பரதேவதா வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரா? மகர்ஷிகள் எல்லாம் பரதத்துவம் தியானம் பண்றதுக்காக தேய விஷயமானவன் வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரா? கம்சன் யம தர்மராஜன் வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறது. ஒத்த ஒத்தரும் ஒன்னு நினைச்சிருக்க. ரங்கம் கதாக ரங்கத்துக்குள்ள கிருஷ்ணன் பிரவேசம் பண்ணி அந்த மல்லர்களை பார்த்து ரொம்ப அழகா நீங்கெல்லாம் மல்யுத்தம் பண்ணுவாங்களே, மல்யுத்தம் பண்ணுங்க, நான் வேறமா உட்காந்து ஓரமாட்டோம்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, உன்னோட தான் மல்யுத்தம் பண்ண, நான் சின்ன குழந்தை என்னோட பண்ணா நல்லா இருக்காது, நீங்களும் பெரியவாளா இருக்கோங்க, நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும், எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு. ஆமா ஒன்னும் தெரியாது, இப்பதான் ஒரு யானையை கொண்டு போட்டு வந்து குழந்தை, எனக்கு தெரியாத அவனை பத்தி நான் யானை அடிச்சு போட்டு தானே வந்திருக்கேன், வா ஒரு கை பார்த்து விடலாம் அப்படின்னு அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் நீ நானே அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, நீங்க வா எங்களோட யுத்தம் பண்ணலாம் அப்படின்னா, சரிப்போ உன் தலையெழுத்து உன்னை உடல போல இருக்கு அப்படின்னா உங்க ராஜா என்ன சொன்னாரோ அதன்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பலராமன் கண்ணனுமாக அவளை பலராமன் இழுத்து போட்டு அடிக்கிற ஒருத்தர் ஒருத்தர் அவளை சம்ஹாரம் பண்ண. மேல அரங்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில ராஜாக்கள்னா பயந்து போய் சூழ்பரன் மேல் போர்க்கடா அசுரர் புறக்கிட மாடமீமிசை கஞ்சனை ததர்க்க சீர்கொள் சிற்றாயன் திருச்செங்கண்டூரின் திருச்சிற்றாற்றெங்கள் செல்சாருவே. ஆழ்வார் சுருக்கம் ஒரே பட்ட சொல்ற. விற்பரு விழமும் கஞ்சனும் மல்லும் வேடமும் பாகனும் வீழ, அவ்வளவுதான். ஒரு வரையில மொத்தத்தையும் முடிச்சுட்டேன், எதுவும் சமப்படணும் சீக்கிரம் அடுத்த வரி போன முடியும். திருவள்ளிக்கேணி கண்டேனே வரணும். அப்போ நேர போய் அந்த மற்ற ராஜாக்கள்லாம் ஓடி போக இந்த மல்லர்களோட யுத்தம் பண்ணும்போது நசமம் யுத்தம் இத்தியாவுங்கிறாளா எல்லாரும். அங்க மதுராங்கத்துக்கு குழந்தைகள்லாம் கத்துறது, ஐயோ நசமம் யுத்தம், இந்த குழந்தையோட யுத்தம் பண்ணக்கூடாது, இது பாக்கிறதுக்கு சின்ன குழந்தையா மிருதுவா இருக்கு, அவர்கள பார்த்தா தின்னு தின்னு இருக்கானே, எப்படி மலையோடு கூட பூவை சண்டை போட விடலாமா, இது யுத்தம் சமம் இல்லையே அப்படிங்கிறாளா. அங்க மகர்ஷிகள் சில பேர் உட்காந்துருக்கா, அவளும் நசமம் யுத்தம் அப்படிங்கிறாளா. ஏன் அப்படின்னா எப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் மகாபலிஷ்டனாச்சே சர்வசக்தனாச்சே, கேவலம் இவாளுடைய சண்டை போடுறது, கண்ணனோட சண்டை போடணும்னா அவதாரம் பண்ணணும், ஹிரண்யகசிபு ஹிரண்ய ஹிரண்யாக்ஷன் இவள தெய்வதையாள் அவதாரம், தன்னோட சண்டை போடுறதுக்கு தான் அவளை அவதாரம் பண்ண வச்சதே, ஏன்னா எல்லாம் சரியா இருக்கணும் மொழி. அதனால அன்னைக்கே நமக்கெல்லாம் சில காரியத்தை காமிக்கணுங்கிறதுக்காக அசுர குணம் இது, தேவகுணம் இது, அசுரர்கள்லாம் சண்டை பண்ணுவா, சண்டை பண்ணுவா, கடைசியில் அவளுக்கு தான் சம்ஹாரம் வரும், அசுர குணத்தை ஒழிச்சுடணும், கிருஷ்ணனுடைய திருவடி பிடிச்சுக்கணும், இதுக்காக தான் ஜெய விஜயால அவதாரம் பண்ணி வச்சிருக்கேன், கிரண்யாட்சன் கிரண்யகசிபு ராமணன் கும்பகர்ணன் அப்படின்னு அவள் வரா. அப்ப பகவான் அவதாரம் பண்ணும்போது சண்டை போடுறவனும் பகவானுக்கு சமமா இருக்கணும் இல்லையோ, சாதாரணமானவோட சண்டை போட்டா நல்லா இருக்காது, அதுக்காக அவளை பிறகு வச்சிருக்கான் பகவான். இப்படி அன்னைக்கே பகவானே ஆரம்பிச்சுட்டான் முதல்ல, இப்படி இப்படிலாம் சண்டை போடணும் அப்படின்னு காமிச்சுட்டான். இன்னைக்கு அவதாரங்கள்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம், ஆனா சண்டை மாத்திரம் நிக்கிறது, அவன் காமிச்ச தர்மம் மாதிரி அது அப்படியே நின்றுருக்கு இன்னைக்கும். அப்போ இவன் யாரு? அப்போ அசுரர்கள் அப்போ ரிஷிகள்லாம் சொல்ற அசமம் யுத்தம், கண்ணனோட யுத்தம் பண்றது இவளுக்கு என்ன இருக்கு, ஒண்ணு பூ மாதிரி ஊதிடும், ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அவளும் அந்த அர்த்தத்தில் சொல்றாங்க. அவர்கள் மல்லர்களை ஓய்ச்சான், இருமலையை போல் எதிர்ந்த மல்லர் மலை போல வரவாள் வந்து. அடுத்த மேல கம்சராஜா மேல இருக்கானா, மேல அந்த இடத்துக்கு நேர கண்ணன் தாவி போய் அந்த மாடத்தின் மீது போய் கம்சனை ஒரு குத்து குத்தி கம்சன் அங்கிருந்து கீழே தள்ளுறான், மேலேருந்து கீழே உருட்டுறான். ஐயோ மகாராஜா கீழே விழுந்துட்டார், கீழே விழுந்துட்டார் அப்படின்றா அங்க இருக்காள் மதுரையில். மகாராஜா துஷ்டர் தான், ஆனா அதுக்காக ராஜாவை கொலைச்ச ஒரு கௌரவமா கொள்ள வேண்டாமா, அங்கேயே கொண்டு இருந்தாங்க. கொஞ்சம் அரண்மனையில மேல உப்பரிகையில சிம்மாசனத்திலேயே ராஜா போயிட்டார் அப்படின்னு சொல்லிப்போம். இப்படி அங்கிருந்து எட்டி உதச்சு கீழே தள்ளினா அந்த ஆயுதபுரத்திலேருந்து வந்திருக்கா இல்லையா பசங்க, எங்க கிருஷ்ணனுக்கு அப்படிதான், இந்த வெண்ணையை மேல வச்சா அவனுக்கு பிடிக்காது. அது மாதிரி கம்சராஜாவும் மேலே இருந்தா, நீங்க கீழே இருக்கணும், உங்க ராஜா கீழே இருந்தா கீழே முடிச்சிருப்பார், மேல வச்சா என்ன பண்ணுவார், அவனுக்கு உரிமையில வச்சாலும் பிடிக்காது அப்படின்ட்டு கீழே தள்ளி அவன் மார்பில் ஏறி உட்காந்து அவன் குத்து குத்துன்னு குத்தி எங்க இடத்துல பார்த்தாலும் கிருஷ்ணன் இருக்க மாதிரி அவனுக்கு தெரியறதா. அப்படியே கம்சனை அனாயாசமாக வதம் பண்ண மொத்த பேர் எல்லாரும் ஓடி போயிட்டான். ஜனங்கள்லாம் ஜெய ஜெயம் ஜெயகோஷம் பண்ண உக்ரசேனரை கூட்டு அங்க அபிஷேகம் பண்றான். நீர் தான் அடுத்த ராஜா அப்படிங்கிற, எனக்கு வேண்டாம்ப்பா நீயே இருந்துக்கோ ராஜாவா இருந்துக்கோன்னு. வேண்டாம் நாங்க ராஜாவா இருக்கக்கூடாது அப்படின்னு அவளுக்கு எதுக்குள்ள அப்படி ஒரு இது இருக்கு, அதனால நீரே இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வழிவிடுங்கோ எல்லாரும் வழிவிடுங்கோ அப்படின்னா உக்ரசேனர் பிடிச்சிருந்து ராஜா தீராஜ ராஜா மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலசேகர உக்ரசேன மகாராஜா வருகிறார் பராக் சொல்றார். பராக் பராக் உக்ரசேன மகாராஜா வயசாயிடுத்து அவருக்கு. நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு என்ன முடியும் அப்படிங்கிற, இல்ல நீர் உட்கார நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு கம்சன் உக்ரசேனரை கீழே தள்ளிட்டு கம்சன் மகாராஜாவா இருந்தாங்க. கம்சர் கொண்டுட்டு உக்ரசேனர் ராஜாவாக்கார், வாலிய கொண்டுட்டு சுக்ரீவன ராஜாவாக்கார். என்ன கேட்டா சுக்ரீவன் இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் அந்த ரிஷி முகத்தில் உட்காந்துருக்கான். ரிஷி முகத்தை விட்டு கீழே இறங்கினா தொலைஞ்சான், பூமி முழுக்க சுத்தினான், எங்கேயும் வாலி உடல அவன் ரிஷி முகத்தில் போய் அங்க போய் உட்காந்து விட்டான். இடம் இல்லாம தவிச்சுட்டு இருக்கான். அந்த இடம் இல்லாம தவிச்சவன் அவன் பகவானுடைய திருவடி ஆசிரிச்சாங்கிற ஒரே காரணத்தினால் அந்த வாதியை கொண்டுட்டு அவனை பட்ட அபிஷேகம் பண்ணிடுறேன். நீதான் ராஜா அப்படிங்கிற ராவனை கொண்டுட்டு விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ற. ஏன்னு கேட்டா பரித்தியக்தா மயாலங்கா மித்ராணிச்சு தனஜ ராஜ்யத்தை விட்டுட்டேன், லங்கையை விட்டுட்டேன், வீடை விட்டுட்டேன், வாசலை விட்டுட்டேன், பந்துக்களை விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், நின்னே நீர் தான் அப்படின்னா நீதான் ராஜா. அப்ப ராவனை கொண்டு அவனுக்கு சக்கரவர்த்தி ஆக்குற விபீஷன் இவர் வச்சுதான் நீ சட்டம் எல்லாம், யார் ராஜாவும் யார் ராஜா இல்லைன்னு தீர்மானிக்க வேண்டியது இவர் தானே. அவன் என்ன தீர்மானிக்கிறது, உக்ரசேனர் அப்பாவுக்கு ராஜ்யமா இருக்குச்சு அவரை கீழே தள்ளிட்டு நான் ராஜா அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன இருக்கு, அவனுக்கு கீழே தள்ளிட்டு இவர்தான் ராஜா அப்படிங்கிற. இன்னும் அங்கங்க எது குலத்துல மொத்த பேரையும் விரட்டிட்டான். எது வம்சங்கிறது பெரிய வம்சம், எது வம்சம் விஷ்ணு வம்சம் போஜ வம்சம் அந்தக வம்சம் சாத்வக வம்சம்னு பெயர். இவர்கள்லாம் ராஜா கலந்த வம்சத்தில் பல குரூப்பா பிரிஞ்சிருக்கான். பல தலைமுறை தலைமுறை ஆகும்போது பலதா பிரியும் இல்லையா, அப்படி பலதா பிரிஞ்சிருக்கா. யாரையும் இந்த இடத்துல மதுரை கிட்டே வரவிடாமல் மொத்த பேரையும் விரட்டி அடிச்சுட்டான். அவ அவன் ஆகாரத்துக்கு கூட இடம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எங்கெங்கயோ தங்கிட்டு இருக்கான். 12 வயசு கிருஷ்ணன் அவ மொத்த பேரையும் வர வச்சு மதுரையில் உட்காந்துருக்கான். நீங்க எல்லாரும் இங்க வாங்கும் உங்க ஊருக்கு நீங்க வாங்கும், உக்ரசேன ராஜாவுடைய சாசனத்தில் ஒரு குறவும் இல்லை அப்படின்னு. அதனால்தான் எதுகுல திலகன் அப்படின்னு பெயர். எல்லாரையும் அந்த இடத்துல செட்டில் பண்ண வைக்கிறான் கிருஷ்ணன். அப்படியே ஆனந்தமா இருக்கும்போது வசுதேவரையும் தேவகியையும் பார்த்து கீழே வந்து சேவிச்சு, உங்ககிட்ட நான் அநியாயம் பண்ணிட்டேன், உங்களுக்கு சுசுருஷை எல்லாம் பண்ணாமல் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேனே, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான். பரவாயில்லப்பா இப்படியாவது வந்தையே, ஆனால் யசோதை பண்ண பாக்கியம் எனக்கு இல்லையேங்கிற தேவகி. எல்லாம் தெய்வ நன்கை யசோதை பெற்றார், நங்கர் போன் வசுதேவன் பெற்றிருந்தனே அப்படிங்கிற. எனக்கு இல்லாட்டா போடுவோம், இவருக்காவது கிடைக்கல மொழி. வசுதேவர் போற சாத்விகர் யாரு, பரமசாது. நான் தான் பாபிஷ்டையா இருக்கட்டும், பரமசாதுவாச்சே. அவளுக்கு உன்னுடைய லீலை ஏதாவது ஒன்னாவது காம்பிச்சியா, அவருக்கும் ஏன் கிடைக்கல அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிட்டு, அதனால அவரையும் விட்டுட்ட போல. நான் மோசமானவன், நங்கள் போல் வசுதேவன் என்ன கல்யாணம் பண்ண அப்படினாலும் அவருக்கும் கிடைக்கல போல. காணுமாறு இனி உண்டனில் அருளே, நாங்களும் பார்க்க முடியுமா அப்படின்னா பாருங்கன்னு சொல்லி மொத்த லீலையும் அவளுக்கு காமிச்சான். கண்ண முடிந்தாவா எல்லா லீலையும் மானசீகமாக அவளுக்கு கிருஷ்ணன் காமிச்ச. அவ மொத்த வெறியும் சேர்த்து தேவகி ஸ்தனந்தயா அப்படின்னு திருநாமம் இருக்கு. தேவகி பால் சாத்தான் இருக்கு, எங்க சாத்தான், இங்க பால் சாப்பிடல, யசோதை பால் தான் சாத்தான் அப்படின்னா இப்ப மொத்தத்தையும் காமிச்சுட்டான். யசோதை பால் சாத்தானா அது பெரிய வைபவம், அது சாதாரண விஷயம் கிடையாது. பெரியாழ்வார் அழகா பாடுறார், பால் சாப்பிடும்போது அம்மாவுக்கு என்ன பாவம் இருக்கோ அது 10 பாட்டில் பாடுவிட்டு, அது ஒரு ஆனந்தம், அது மாதாக்களுக்கு ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை யசோதைக்கு கொடுக்கறான், இப்ப தேவகிக்கு கொடுக்கறான். பூத்தனைக்கு மாத்திரம் பிராணி சமகன ஆயிடுத்து நடுவுல மூக்குறிஞ்சி முனையுனாயேங்கிற சாப்பிட்டுட்டே இருக்கான் திடீர்னு சிரிக்கிறான். மறுபடியும் வாய் வச்சு சாப்பிட்றதா திடீர்னு கண்ண கசக்கிறான், மறுபடியும் சாப்பிட்றதா மூக்குறிஞ்செல்லாம். என்னமோ என்னென்ன ஆர்ப்பாட்டம் எல்லாத்தையும் பண்றான், என்னென்ன அடைகொண்டோ எல்லாத்தையும் பண்றான். தேவகி பிராட்டிக்கு எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணி வசுதேவர் சொன்ன, அப்பா உனக்கு 7 வயசாச்சு 10-12 வயசாச்சு இல்லையா, உபநயனங்கள் எல்லாம் பண்ணணுமே அப்படின்னா, சரி அப்படியான ஏற்பாடு பண்ணு அப்படின்னா நேர சாந்திபிலி மகரிஷி கிட்ட போய் எல்லாத்தையும் கத்துக்கோ அப்படின்னு உபநயனம் பண்ணி வச்சு, அவ குலதம்மன் இப்ப குலதம்மன் எல்லாம் செய்யணும் மொழி ஆயக்கலைகள் 64 மொத்தத்தையும் 64 நாள்ல நின்று 64 கலைகளையும் கத்துட்டாங்க. இந்த கத்துக்கிறது என்ன வேணும் இருக்கு? சாந்திவீர் மகரிஷி நித்தியம் போய் கண்ணன் கிட்ட அடியேன் அப்படின்னு அதான் பாடம். அடியேன் அப்படின்னா அடியேன் ஆயிடுத்து அப்படின்ற பாடம் முடிஞ்சு போயிட்டு அவ்வளவுதான். ஏன்னா மொத்தம் அவருக்கு தெரியாத கதை, அகில கலா ஆதி குரு அப்படிங்கிறபடினால மொத்த கலைக்கும் குருவா இருக்க. ஓதுவாய்மையும் உமதிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தனன் ஒருவன் காதலன் மகன் புகலிடம் தானேன் கண்டு நீ தருவாய் எனக்கென்ன. ஓதுவாய்மையும் உவனிய பிறப்பும் அப்படின்னா உபநயனம், வேதம் உபநயனம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாராம். 64 கலைகளும் கிருஷ்ணனுக்கு சொல்லிக் கொடுத்தார். கிருஷ்ணன் 64 கலைகளும் கத்துண்டான் அப்படிங்கிற ஆச்சரியம் இல்ல, சர்வஜன் தானே, அதுல ஒரு ஆச்சரியம் இல்ல. ஆனா ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, இந்த 64 கலைகளும் சொல்லிக் கொடுக்கட்டு ஒருத்தர் இருந்தார், அது பெரிய ஆச்சரியம். உனக்கு முன் தந்த அந்தனன் ஒருவன் சுவாமி தேசியன் இருக்கார். அவர் சொல்றார், நான் வந்து மீமாம்சா மாம்சலாத்மா, அது வியாக்கரணமாகட்டும் மீமாம்சையாகட்டும் வேதாந்தமாகட்டும் திவ்ய பிரபந்தமாகட்டும் இன்னும் பௌத்தமாகட்டும் ஜெயினமாகட்டும் சாங்கியமாகட்டும் யோகமாகட்டும் இன்னும் என்னென்ன சாஸ்திரங்கள் இருக்கட்டும் எல்லாம் இவரிட்ட வழக்கு. சர்வதந்திர சுதந்திரம், மொத்த தந்திரமும் படிச்சுட்டார் எல்லாம், மொத்தத்தையும் இங்கே தான் காஞ்சிபுரத்துலாம் படித்தார் எல்லாத்தையுமே. 20 வயசு விம்சத்தியப்தே விஸ்ருத நானாவித வித்யா சிம்சத்வாரம் ஸ்ராவித சாதி இருக்க சாஸ்திரங்கள் 20 வயசுல மொத்தத்தையும் படித்து முடிச்சுட்டார். அப்படின்னா பெரிய ஆச்சரியம் ஆச்சுன்னா, இதில் ஒரு ஆச்சரியம் இல்லை நம்ம கேட்டா. என்ன கேட்டா, திருவேங்கடமுடையனுடைய அவதாரம், திருமணியனுடைய அவதாரம், மொய்த்துடு நாவின் முழக்கொடு வாதியன் மூலமர அப்படிங்க. வியன் கலைகள் மொய்த்துடு நாவின் முழக்கொடு வாதியன் மூலமர. இந்த நாக்கு இருக்கோ மணியனுடைய நாக்கு, திருமணியில திருமணிக்கு என்ன நாக்கோ அந்த நாக்கு இவருக்கு இருக்காங்க. அப்படின்னா அந்த நாக்குக்கு என்ன பிரபாவமோ அத்தனை பிரபாவம் இங்க உண்டு. வித்தி சூரியனுடைய அவதாரம், திருவேங்கடமுடையனுடைய அவதாரம், இவர் மொத்தத்தையும் இவர் கிரகிச்சா 20 வயசுல அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இது மொத்தத்தையும் இவருக்கு சொல்லி கொடுத்தாரோ ஒருத்தர், அப்புள்ள இவர் வேற ஒருத்தட்ட போலையே. மாத்துலாது சகலாக கலா, மொத்த கலையும் இவருக்கு சொல்லி கொடுத்தவர் ஒருத்தர் இருக்கார், அவரை கொண்டாடணும். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கார் அப்படின்னு கொண்டாடணும். அதான் காவலர் அப்படிங்கிற காவலர் எங்கள் கிடாம்பி குலபதி அப்புலார்தம் தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து அவர் தமருளால் நாவலரும் தென் வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி அப்படிங்கிறார். அவருடைய அனுகிரகத்தோட இவருக்கெல்லாம் வந்திருக்கான். அப்ப காவலர் யாரு அப்படின்னா, தேசிகன் காவலர் இருக்கட்டும், காவலர் எங்களுக்கு காவலர் அப்புள்ளார் தான் காவலர். ஏன்னா அவர் அந்த தேசிகனை கொடுத்த காவலர் இவர், இவர் கொடுத்தவர். ஒரு விஷயம், ஒரு யூனிவர்சிட்டி போனா ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். நியாயத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், வேதாந்தத்துக்கு ஒரு, சாகித்யத்துக்கு ஒரு, ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று ஒன்று 5-5 வாத்தியார் இப்படி எல்லாம் போட்டு சம்பளம் கொடுத்துருக்கா. மொத்தத்தையும் ஒருத்தரையும் சொல்லி கொடுத்தாருன்னா நாவல் பார்க்கணும். சுவாமி மாதிரி ஞானமாகட்டம் வியாக்கணமாகட்டும் பகவத் விஷயமாகட்டும் வேதாந்தமாகட்டும் வேதாத்தியமாகட்டும் தர்மசாஸ்திரமாகட்டும் எதுவானாலும் நாவல் பார்க்கறதுக்கு சென்னையில சுவாமி புஸ்தகம் பார்க்காம சாதிப்பார். எத்தனையோ பேர் எத்தனையோ வாசிச்சிருக்கா, எல்லாம் கிடைக்கிற மாதிரி. இது ஆச்சரியம், பகவான் வாசிக்கிறது ஆச்சரியம் இல்லை. அதான் உத்த, அதான் ஒருவன்கிற ஓதுவாய்மையும் உவனைய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தனன் ஒருவன். குருதட்சிணை கொடுக்கணும் நான் கிருஷ்ணன், என்ன கேட்கணும்னா, என்ன என்ன கேட்கிறீரோ கொடுக்கிறேன்னா, காதலின் மகன் புகலிடம் காணேன். 14 வருஷம் முன்னாடி என் குழந்தை காணும், என் வீட்டுக்கு கொண்டாண்ட இவங்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியும் அவருக்கும். இவன் மாமி கஷ்டப்பட்டு இருக்கா 14 வருஷம், இவங்கிட்ட போய் ரூபாயை கொண்டாண்ட கேட்கக்கூடாது. இவன் பெருமை தெரியவான அப்படினாலே 14 வருஷம் முன்னாடி சமுத்திரத்துல காணாத போயிட்டான். வீட்டுக்கு கொண்டானா கிடுகிடுன்னு போய் சமுத்திரத்துல போய் அங்க போய் தேடி, சமுத்திரராஜன் இங்க இல்லைன்னு சொல்ல பஞ்சஜனன் ஒருத்தன் இருந்தா, அவன் போய் எங்க இருக்கான்னு கேட்டு அவன் அந்த அதுல இருந்து வந்தவன் தான் பஞ்சஜன்யம். அந்த சங்கத்தை கையில அவனை பொண்ணு, அந்த சங்கத்தை கையில எடுத்து அந்த சங்கத்தை ஊதிட்டு அவன் போயிட்டானு அதனால முதல்ல அவனுக்கு ஊதின நேரம் அங்கிருந்து போய் யமலோகத்துக்கு போய் யமதர்மராஜன் கிட்ட போய் சண்டை போடுறான். போய் அந்த குழந்தைய கொண்டா அப்படின்னா, கிருஷ்ணனை பார்த்து நீ எதுக்குப்பா இங்க வந்தேங்கிற யமதர்மராஜன், ஏன் நாங்க வரக்கூடாதா அப்படின்னா, உன் பக்தர்களே வரக்கூடாது நீ எப்படி வரலாம் அப்படின்னா, அதெல்லாம் அவங்க கிட்ட நான் இங்கே வந்துடுதான் ஒரு காரணமாக தான் வந்தேன், மச்சாசன புரஸ்கிருதா அப்படின்னா, நான் ஆணையிடுறேன் அந்த குழந்தைகள், அந்த குழந்தைக்கு ஆயுஷ் முடிஞ்சிருத்தேன்னா நான் சொல்றேன் கொண்டு வா அப்படின்னா, விடுவிடும் நேரம் கொண்டு வந்து அந்த குழந்தைய கையில் கொடுத்துட்டா, அந்த குழந்தைய நேரம் கொண்டு வந்து குருதட்சிணையாக அவர்கிட்ட சமர்ப்பிச்சுட்டாரா. காதலன் மகன் புகலிடம் காணேன் கண்டு நீ தருவாய் எனக்கென்ன, கோதில் வாய்மை நான் உரை வேண்டிய உரை முடித்து அவன் சிறுவனை கொடுத்தாய், ஆதலால் கொஞ்சம் திருவடி அடைந்தேன். அதனால் அதை கேள்விப்பட்டேன், உன் திருவடியில் வந்து அடைந்தேன் அப்படிங்கிற அப்படி அனுபவியில் திருவரங்கத்தம்மானே அவருக்கு அந்த நீர் யார் யாருக்கு மகரிஷிகளுக்கு மகரிஷிகளுக்கு ஏத்த மாதிரி இல்லை இல்லை, பிரம்மாவுக்கு பிரம்மாவுக்கு ஏத்த மாதிரி, தேவர்களுக்கு தேவர்களுக்கு ஏத்த நீலே இருக்கும், அழகா இருக்கும். கம்சனுக்கு ரெண்டு மனைவிகள், அஸ்தி அப்படின்னு ஒருத்திக்கு பெயர், பிராப்தி அப்படின்னு ஒருத்திக்கு பெயர். இவாளுடைய அப்பா தான் ஜராசந்தர், அதாவது கம்சனுக்கு மாமனார். கம்சன் போயிட்டான் உடனே அஸ்தியும் பிராப்தியும் ஒவ்வொன்று போய் அடறா ஜராசந்தன் கிட்ட. உடனே கண்ணன் ஒழிச்சேனா பாரு, ஏற்கனவே கோபம் இருக்கு அவனுக்கு. இப்ப தன் பெண்கள் இப்படி ஆக்கிட்டான்னு என்ன பண்றேன் பார் அப்படின்னு ஜராசந்தன் படையெடுத்து யுத்தத்துக்கு வரான். திரும்பி திரும்பி வரானா, ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல 17 தடவை திரும்பி திரும்பி வர மதுரா நகரத்துல நிம்மதி இல்லாத போயிருக்கு. அதனால பகவான் என்ன பண்றான், இவர்களை எல்லாம் தனியா சேஃபா ஒரு இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக துவாரகா நகரத்தை நிர்மாணம் பண்றான். மனசுனாலேயே விஸ்வகர்மா கூட்டு நகரத்தை நிர்மாணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மதுரா நகரத்து ஜனங்களை எல்லாம் இங்கிருந்து துவாரகைக்கு போகணும். கடலுக்கு நடுவில் இருக்கு, யாரும் வர முடியாது. அங்க சைன்யத்தை தேடிட்டு கதனை தாண்டி வரதுக்கு என்ன ராமாவதாரம் தான் எடுக்கணும், இவாளால வர முடியாது. அதனால யாரும் வர முடியாத இடத்துல கடலுக்கு நடுவில் துவாரகா நகரத்தை நிர்மாணம் பண்ணிட்டான். இவா மத்த வேறே கூட்டுன்னு போனமே அப்படின்னா எல்லாரும் ராத்திரி படுத்துட்டு இருக்கா, காத்தால எழுந்து பார்த்தா துவாரகையில் எழுந்துருக்கு. யோக மாயினால ராமாயணத்துல இப்படி பண்ணலாம், அப்பாவும் ஆத்மானம் மாம்சம் பண்ணியனு சமுத்திரராஜன் கேட்டு இருக்காரு. கிருஷ்ணாவதாரம் தானே எல்லாம் துவாரகையில கண்ணு முடிக்கிறார். துவாரகா தீசனாக அங்க அவன் தான் ராஜா, கிருஷ்ணனே ராஜா வாய்க்கிறான். துவாரகாநாதன் துவாரகாதீசனாக அங்க ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சமயம் ஜராசந்தன் யுத்தம் பண்ண வரைச்ச கூட யவனன் ஒருத்தன், அவன் அந்த பக்கத்திலேருந்து வந்து அவன் யுத்தம் பண்ணவன் தான். இவன் இந்த பக்கம் யுத்தம் பண்ணா அங்க அவனை யாரும் அனுப்பிச்சுன்னு பார்த்தா நாரதன் தான் அனுப்பிச்சிருக்க, நீங்க போ அப்படின்னு இருக்க. ஏன்னா இவன் இவன் கதையை ஒழிக்கிற போயிலும், அதனால யவனன் கிட்ட போய் ஜராசந்தன் இப்படி யுத்தம் பண்ணிச்ச நீ அந்த பக்கம் போ அப்படின்னா, ஜராசந்தனை இந்த பக்கம் விரட்டுறதுக்கு சைன்யத்தை வச்சுட்டு அந்த யவனனை பார்த்து யவன் அடிக்கணும், யவனன் அப்படி கிருஷ்ணா அடிக்கணும்னு வரானா ஓட ஆரம்பிச்சார். அதிவேகமா ஓட அந்த கால் பிடரியில படும்படி கிருஷ்ணன் ஓடுறத பார்த்தா எங்க ஓடுற பயந்தாங்குள்ளியே எங்க ஓடுறன்னு துரத்தினான் யவன். யவனன் துரத்துறான், கிருஷ்ணா அதிவேகமா ஓடி காட்டுல தாண்டி எல்லாத்தையும் தாண்டி ஓடி யவனும் துரத்தி துரத்தி ஓடி வர அங்க ஒரு குகை ஒன்று இருந்தது. அந்த குகைக்குள்ள கிருஷ்ணன் போயிட்டான், உள்ளுக்குள்ள ஒரே கொஞ்சம் இருட்டாரு. பின்னாடி யவனை வந்து மூச்சு வாங்கி பார்த்தா வாசல ஒருத்தர் படுத்துட்டு இருக்க, கிருஷ்ண மாதிரியே தான் இருக்க, அதே மாதிரி நல்ல ஆச்சரியமான மாலை, அதே மாதிரி பீதாம்பரம் எல்லாம் தரிசனம் படுத்துட்டு இருக்க. படவா இங்க வந்து படுத்துட்டா விட்டுருவேனா அப்படின்னு எட்டி உதச்சான். உடனே அவன் கண் கண்ணு முழிச்சான், கண்ணை திறந்து எவனை பார்த்தானோ இல்லையோ எவனை பஸ்மாயிட்டும். நான் அவரை திரும்பி பார்க்கற, என்ன ஆச்சு இங்க அப்படின்னு பாக்குற, கிருஷ்ணன் வந்து நிற்கிறான். உச்சுகுந்தன் அப்படின்னு ராஜா மந்தாதாவுடைய புத்திரன், இக்ஷ்வாகு வம்சத்துல தேவலோகத்தில் தேவர்களுக்கு சகாயம் பண்ண அவ ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்னா நிம்மதியா தூங்கணும்னு அவன் எல்லாரும் தூங்க விட்டா பண்ணிட்டு இருக்கா ராஜ்யத்துல, யுத்தத்துக்கு வந்து தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நிம்மதியா தூங்கணும் அப்படின்னா உன்னை யார் தூக்கத்திலிருந்து எழுப்புறாளோ நீ யார் மூஞ்சியில முழிக்கிறியோ அவ பஸ்மாயிடுவாள் அப்படின்னு தான் தேவர்கள் வரம் கொடுக்கலாம். அன்னைக்கு படுத்தவன்னா இன்னும் எழுந்துக்கவே இல்லை, யார் எழுப்புவா எப்படின்னா பஸ்மாயிடுவா அப்படின்னா யாரெல்லாம் எழுப்ப முடியும், அதனால ஒரு பயனும் எழுப்பல. அதுக்கப்புறம் ராமாவதாரம் ஆகி கிருஷ்ணாவதாரம் ஆகி அவனை அப்படியே படுத்துட்டே இருக்கான். இப்போ இவன் எழுப்புறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து பகவான் தான் இந்த எவனன் பின்னாடி வரானேங்கிறதுக்கெல்லாம் அதுக்கு தான் ஓடினதே, இது தெரியாமல் அது மட்டும் ஓடி வந்துட்டு இருக்கு பின்னாடியே. இப்படி நேரம் வந்து எவனனை கொண்டு அவனை எழுப்பு வச்சு அப்படின்னு கதம் முச்சு கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ற விச்சரசி ஒரு கண்டகே, அப்பா இந்த காட்டுல உன்னுடைய மிருதுவான தாமரை பாதங்களை கொண்டு இப்படி காட்டுல கல்லுலையும் முள்ளுலையும் எனக்காக நடந்து வந்தேப்பா அப்படின்னு முச்சுகுந்தன் ஸ்தோத்திரம் பண்ற. அதுவும் வரச்சியே சுப்பிரபாதம் பாடிந்து வரையே நீ யார் இந்த அனுகிரகம் பண்ணுவாள், இல்லட்டா நான் பாட்டு கொடுத்துட்டே இருப்பேன் தூங்கிட்டு இருந்தேன், அதுல என்ன இருக்கு. இப்ப முயற்சின்றதுக்கு அடையாளமாக உன்னையே நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு ஸ்ரீ விஷ்ணுபுராணத்தில் இருக்கு, முச்சுகுந்தன் பகவான் கிட்ட சரணாகதி பண்றார் அப்படின்னு. அதுக்கப்புறம் துவாரகா நகரத்தில் ஆசிரியமா ராஜ்ய வரிபால் நடக்கிறது. உத்தவர ஒரு நாள், உத்தவர் தான் மந்திரி கிருஷ்ணனுக்கு, சிஷ்யோ ப்ரஹஸ்பதே சாட்சாத் உத்தவோ புத்திசத்தமஹ விஷ்ணீனாம் பிரபரோ மந்திரி. விஷ்ணுவுடைய மந்திரி சிரேஷ்டமானவர், அவர் அவர்கிட்ட மந்திரின்னு அவர் ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது, சர்வஜனுக்கு என்ன மந்திரி வேணும், இது பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு கேட்பார் உத்தவர்கிட்ட. சர்வஜனா இருக்கிறவர் புத்தவர் என்ன சொல்ற, தேவர் எப்படி சங்கல்பிக்கிறதோ அப்படின்னு அப்படியா? அப்ப இப்படி பண்ணிடலாமா அப்படின்னா தேவர் திருவுள்ளம் அப்படின்னு இதை சொல்றதுக்கு தான் அவர் புரஸ்பதி கிட்ட படிச்சுட்டு வந்திருக்காரு மொத்தத்தையும். இதுதான் புரிய மாட்டேங்கிறது நமக்கு, இது தெரிஞ்சுக்கணும். பகவத் சங்கல்பம் தான் மொத்தம் அப்படிங்கிறது, அதுதான் சாஸ்திரத்தினுடைய சாரணை. அவன் திருவுள்ளம் எதுவோ அதுதான் நடக்கும், அவன் சங்கல்பம் எதுவோ அதை செய்யறது தான் நமக்கு தர்மம், வேற தர்மம் கிடையாது. இதயச்ச வைதிகாக பெரிய கம்பீர மனோ ஸ்ரீ பகவதாஜ்யா தான் மொத்தம். உன்னுடைய ஆஜ்யினாலே செய்யறேன், பகவத் பிரீத்தியர்த்தம் செய்யறேன், பகவத் ஆஜ்யினாலே செய்யறேன் அப்படிங்கிறது தான், இதுதான் சாஸ்திரத்தினுடைய சாரமே. இதை உத்தவர் அடியே நடிகை நடிகைன்னு சொல்லிட்டு இருக்க, இதுதான் ஒண்ணுதான். உத்தவர் அனுபவிச்சு கோபிகா ஜனங்களுக்கெல்லாம் நீ போய் ஆறுதல் சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்புற. புத்தவர் அங்கிருந்து போய் ஒரு மாச காலம் இருந்து அவர்களோட பழகிட்டு திரும்பி வந்து ஊன அழகா என்ன அப்படிங்கிட்டா, அவருக்கு ஆறுதல் சொல்ல போனா கடைசியில் அவள் மாதிரி ஒரு அழுகிட்டு தான் வந்துடுறீங்க. அவளுக்கு ஆறுதல்லாம் சொல்ல முடியாது, என் வேதாந்தங்கள்லாம் அவகிட்ட பழிக்காது. ஒவ்வொரு கிரகத்திலையும் கிருஷ்ணன் இருக்கா, யசோதா நந்தகோபன் மாத்திரம் இல்லை. அவ காத்தால தயிர் கடையும் போது உத்காயதீனாம் விரஜாங்கதானாம் திவமஸ்பிருஷத்வனி இதெல்லாம் விஸ்தாரமா சொல்லணும். உத்தவர் உத்தவ தௌத்தியங்கிறது பெரிய விஷயம். அவ சொல்ற கோபிகைகள் சொல்ற ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒன்னொன்னுக்கும் மூணு அர்த்தம் நாலு அர்த்தம் இருக்கு. காலங்காத்தால் தயிர் கடையும் போது கிருஷ்ண கானத்தை சொல்லிட்டே தயிர் கடைகிறாள். அவ அந்த கானத்தை கேட்கணுங்கிறதுக்காக தேவர்களும் நித்திய சூரியர்களும் ஆகாசத்தை வந்து நிற்கிறாள். நிரசியதே ஏன திசா மங்கலம், ஒரு ஒரு கிரகத்திலையும் நீ இருக்கப்பா. எல்லாரும் ஒன்னே தான், நந்தகோபனம் ஆகட்டும் யசோதையும் ஆகட்டும், யசோதையம்மா நந்தகோபன் சாப்பிடும்போது பக்கத்துல தட்டு போட்டு கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் வச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிடுறான். ஆடியமு திசை அப்பிலன் உன்னோடு உடனே உண்பான், சாப்பிட மாட்டான் கிருஷ்ணன் இல்லாம சாப்பிட மாட்டேன். ஆனா கிருஷ்ணன் தட்டு போடு, கிருஷ்ணன் பக்கத்துல இருக்கிறதா நினைச்சுட்டாதான் எனக்கு சாப்பிட போடுங்க. ஒரு ஒரு கோபிகா ஸ்திரியானவன் அது உடஞ்ச பானையை வச்சுட்டு இருக்கா, இதான் கண்ணன் வந்து உடச்சு போட்டுப்பானே அப்படிங்கிற. இன்னொருத்தி கண்ணன் எங்காத்துக்கு வந்திருந்தானே இந்த ஊஞ்சல் தானே எப்படி தொங்கினான் அப்படிங்கிற. இன்னொருத்தி ஒரு மாலையை வச்சுட்டு இருக்கா, கண்ணன் எனக்கு மாலை போட்டான், எனக்கு என் கழுத்துல இந்த மாலையை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை வச்சுட்டு இருக்கா. அது புஷ்பம் ஒண்ணும் இல்ல, ஒரு நாறு தான் இருக்கு, அதையும் வச்சு நித்தியம் போட்டுருக்கு, இந்த மாலையை தான் போட்டான் அப்படின்னு உத்தவர் சொல்ற. கிருஷ்ணா நீ இங்க இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் அந்த வாழ்க்கை ஆறுதல் சொல்ல போனேன், நீ இங்க இல்ல, பிருந்தாவனத்துல ஒரு ஒரு கிரகத்திலையும் நீ இருக்க, இங்க இருக்கிறதெல்லாம் போய் தான் அங்கதான் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம். கிருஷ்ணனும் அழுதா, அவர்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, அவருடைய பிரேமத்துக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு கிருஷ்ணனும் அழற. துவாரகா லீலையில பல லீலைகளுக்கு எத்தனையோ லீலைகளுக்கு முக்கியமானது விவாக லீலை அப்படிங்கிறபடினால இன்னைக்கு சாயங்காலம் 3:30 ஸ்ரீ ருக்மிணி பரிணயம் ஆகும். சுஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகீ மகீஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண வனசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணஹ தம் நமாமி ஹரிம் பரம்.